രാമാർജ്ജദയാ പാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമനമധ്യമാം അസ്മദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോനിത്യമച്യുതപദാംബുജയുഗ്മരുക്മവ്യാമോഹതസ്തതരാണി തൃണായമേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോശ്ച ദൈവസിദ്ധോഃ രാമാനുജസ്യ ചരണൌ ശരണം പ്രപദ്യേ മാതാപിതായവ തയസ്തനയാ വിഭൂതിസ്സർവം യദേവ നിയമേന മദന്വയാനാം ആദ്യസ്യ നഃ കുലപതേ വകുലാഭിരാമം ശ്രീമത്തദംഗ്രീവലം പ്രണമാമി മൂർധ്നാ ഭൂതം ശരശ്ച മഹദാഹ്വയ ഭട്ടനാഥ ശ്രീഭക്തിസാര കുലശേഖര യോഗിവാഹാന് ഭക്താംഗ്രിരേണുപരകാലയതീന്ദ്രമിശ്രാം ശ്രീമത്പരാംകുശമുനിം പ്രണതോസ്മി നിത്യം ഭക്താമൃതം വിശ്വജനാനുമോദനം സർവാർത്ഥദംസി ഷടകോപവാങ്മയം സഹസ്രശാഖോപനിഷത്സമാഗമം നമാമ്യഹം ദ്രാവിഡ വേദസാഗരം തിരുവഴി ദിനാടിൻറും തെങ്കുരുഹൂരിൻറും മരുവിനിയ വൻപൊരുണലിൻറും അരുമരൈകളന്താതി ചെയ്താൻ അടിയണയേ എപ്പൊഴുതും ഹിന്ദിയായ് നെഞ്ചേ തെളിന്ത് മനത്താലും വായാലും വൻകുരുഹൂർ പേണും ഇനത്താരെ അല്ലാതിരഞ്ചേൻ ധനത്താലും ഏതും കുറിവിലേൻ എന്റെ ഷടഹോപൻ പാദങ്ങൾ യാമുടയ പറ്റു ഏന്ത പെരും കീർത്തി രാമാനുസമുനിതൻ വായ്ന്ത മലർപാദം വണങ്ങുകേൻ ആയ്ന്ത പെരും സീരാർ ഷടഹോപൻ ചെന്തമിഴ് വേദം ധരിക്കും പേരാത ഉള്ളം പെറ വാണ്ടികളും സോളി മതിലരങ്കർ വൺപുകൾ മേൽ ആണ്ട തമിഴ്മറികളായിരമും ഈന്ത മുതൽ തായ് ഷടഹോ പൊൻമൊയിമ്പാൽ വളർത്ത ഇതത്തായ് രാമാനുഹൻ മിക്ക വിരൈ നിലയും മെയ്യാമുയിർ നിലയും തക്ക നെറിയും തടയാകി തൊക്കിയലും ഊഴ്വினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் சேதிராடக்தீந்து தத்தேரித ஸ்ரீமஸ்ரீ குருகேச கிருத்தஷடஜித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்தசாரக்ரமாத் யாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ശ്രീമാൻ വേങ്കടനാചാര്യ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി പിതാമഹസ്യാപി പിതാമഹസ്യ ഋതം വരേണ്യം ഷടകോപസൂക്തേ സഹസ്രഷത്സംഖ്യക ഭാഷ്യകാരം തഥാരിലാവാനുമഹം പ്രപദ്യേ. ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்திலே பகவான் எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷணம் பண்ணுகிறார். பொதுவாக சில பேருக்கு சில விஷயங்கள் பிடிக்கும். சின்ன வயசுல இருக்கிறவர்களுக்கு பகவானுடைய பால்ய லீலைகள் அதெல்லாம் பிடிக்கும். அதுக்கப்புறம் பகவானுடைய யௌவன லீலைகள் அப்படின்னு இருக்கு. அதுக்கப்புறம் மகாபாரதம் நடத்தி போந்த ஆச்சரியமான வீர பராக்கிரம லீலைகள், மாய லீலைகள், ஆச்சரியமான லீலைகள் இதெல்லாம் இருக்கு. அப்புறம் பகவத்கீதையை அருளி செய்தான் அப்படின்னு வேதாந்த பரமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தினுடைய லீலைகள் அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பிரம்மாவுக்காக பகவான் வந்து அந்த பசுமாடுகளை எல்லாம் தானே சிருஷ்டித்து தானே ரட்சித்து பிரம்மாவுக்கு லீலை காண்பித்தான் அப்படின்னும் போது அது ஒரு ஆச்சரியமான லீலை அப்படின்னு இருக்கு. அதனால அவதார லீலை, நவநீத லீலை, ராச லீலை அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்குமே கிருஷ்ணன் கிட்ட ஒரு ஈடுபாடு வரணும் என்பதற்காக சில பல விதமான லீலைகளை கிருஷ்ணன் செய்கிறார். அனந்தமான லீலைகள் அப்படின்னு மாத்திரம் இல்ல, அனந்த விதமான லீலைகள் அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்கு. ஏன்னா எத்தையோ விதமான லீலை இருக்கு. பாண்டவர்களுக்காக அனுகிரகம் பண்ணதுலயே எத்தனையோ விதம் இருக்கு. ஒரு விதம் இல்ல, ரெண்டு விதம் இல்ல. அதே மாதிரியாக நவநீத சௌரியம் அதுலயும் அதுலயும் எத்தனையோ இருக்கு. எத்தனையோ விதமான இலையிலைகளை செய்து எதற்காக அப்படின்னு கேட்டா, இன்னி வரைக்கும் நம்ம அதை பத்தி பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அதற்காக என்னைக்கோ நடந்த இலைகளை எல்லாம் மகர்ஷிகள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீ வியாசர் மகாபாரத்தில் எழுதி வைத்தார். ஸ்ரீ சுகாச்சாரியர் பாகவதத்திலே பிரவச்சனம் பண்ணார். ஸ்ரீ பராசர விஷ்ணு புராணத்திலே விஸ்தாரமாக சாதிச்சு வைத்தார். இந்த மகரிஷிகள் எல்லாம் இந்த லீலையை பத்தி எழுதுவானே அவர்கள் எல்லாம். ஏன்னா தத்துவங்களை தான் எழுதணும், வேதாந்த தத்துவங்களை எழுதி வைக்கக்கூடியவர்கள் வியாசரங்கிறவர், வேதாந்த சூத்திரமே பண்ணவர், விஷ்ணு புராணத்துல பராசரர் அப்படிங்கிறவர் பராவர தத்துவத்தை எடுத்து சொல்றதுக்காகவே வந்தவர். அவர் அந்த அனுகிரகத்தினாலே பராவர தத்துவத்தை சாஸ்திரார்த்தங்களை எல்லாம் எடுத்து சொல்றார். அப்படியெல்லாம் சாஸ்திர நிஷ்டர்களாக இருக்கக்கூடியவர்கள், மகா யோகிகளாக இருக்கக்கூடியவர்கள், சுகாச்சாரியர் அப்படின்னா அவர்களாம் மகா யோகிகளாக இருக்கக்கூடியவர்கள். ஆனா அவர்கள் எல்லாரும் கூட இந்த லீலைகளை தான் விசேஷமாக சாதித்து இருக்கிறார்கள் அவர்களுடைய கிரந்தங்கள்ல. அதனால ஸ்ரீ கிருஷ்ணாவதார லீலை அப்படிங்கிறது பண்டிதர்களுக்காகட்டும் மகர்ஷிகளுக்காகட்டும் பாமரர்களுக்காகட்டும் இல்ல ஒண்ணுமே தெரியாத குழந்தைகளுக்காகட்டும் எல்லாருக்குமே இது சித்தஹாரியாக சித்தர்ஷரி வசீகரிப்பதாக இருக்கு. ஆகர்ஷேத் சர்வ சித்தம் ஹரிஹி அப்படின்னு அதனாலதான் சுவாமி தேசிகன் சொல்றார் சர்வ சித்தம் அப்படின்னு போட்டிருக்காரு. எல்லாருடைய மனசையும் பகவான் ஆக்கர்ஷணம் செய்யக்கூடியவன் அப்படின்னு, ஏன்னா ஆனானப்பட்ட யோகிகள்லயாமே தன்னுடைய லீலையினாலே ஆக்கர்ஷணம் பண்ணி வச்சிருக்கான். அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல பார்த்தோம்னா கோபர்கள் என்ன, கோபிகள் என்ன, பசுமாடுகள் என்ன, இவருடைய மனசையெல்லாம் ஆக்கர்ஷணம் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா மகரிஷிகள் அநேகம் பேர், கர்கர் முதலான மகரிஷிகள், சாந்திபனி முதலான மகரிஷிகள், அவர்கள் எல்லாமே பகவான் கிட்ட ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியும். அதனால அப்படி அநேக லீலைகளை செய்து எல்லாருடைய மனசையும் வசீகாரம் செய்தபடினாலே இதை நாம வெறும் லீலைன்னு பார்க்க முடியாது, வெறும் வேதாந்தம் அப்படின்னு பார்க்க முடியாது. இது சர்வேஸ்வரனுடைய சர்வேஸ்வரத்துவம் புரிஞ்சாதான் இது புரியும், இல்லதான் புரியாது. அதனால பாகவதத்துல சொல்லும் போது தசமஸ்ய விசுத்தியர்த்தம் நவானா மிக லட்சணம் அப்படின்னு சொல்ற. கிருஷ்ணாவதாரம் புரியணும் அப்படின்னா இப்ப முன்னாடி இருக்கிற அவதாரங்கள்லாம் முதல்ல நன்னா புரிஞ்சுன்னு வந்தாதான் கிருஷ்ணாவதாரம் புரியுமா. ராமாவதாரம் வரைக்கும் எல்லாத்தையும் புரிஞ்சுன்னு வந்தாதான் கிருஷ்ணாவதாரம் புரியும். திரிக்ரம அவதாரம், ராமாவதாரம், ரிஷிம அவதாரம்னு ஒன்னு ஒன்லயும் எத்தனை தத்துவங்கள் இருக்கு, எல்லாத்தையும் புரிஞ்சுன்னு வந்தாதான் இது புரியுமா. இல்லாட்டா இது ஏதோ வேடிக்கையா இருக்கும், ஏதோ கதையா இருக்கும், அவ்வளவு மாத்திரம்தான். சில பேர்களுக்கெல்லாம், துஷ்டர்களுக்கெல்லாம் இது ஏதோ அந்நியாயமா கூட தோணலாம். ஆனால் பகவத் தத்துவம் புரிஞ்சுட்டாதான் இந்த லீலையே புரியும். ஒரு பக்கம் பார்த்தா வேடிக்கையான லீலையா இருக்கு, நம்ம இந்த சௌரியங்கள்லாம் சாதாரண குழந்தை கதைகளா இருக்கு. ஆனா அது புரிஞ்சுக்கணும்னா பகவத் தத்துவம் புரிஞ்சின்றாதான் புரியும். பகவான் அபி தாராத்ரீஹி சரதோத் புல்லமல்லிகாக ஈக்ஷரம் தும் மனச்சக்கரே அப்படின்னு ஸ்ரீ சுகாச்சாரியார் சொல்லும் போது, ராசக்கிரீடையை சொல்லும் போது, இந்த ராசக்கிரீடையை செய்தவன் கிருஷ்ணன் வச்சுக்க வேண்டாம், பகவான் வச்சுக்கோங்கோ அப்படிங்கிற. கிருஷ்ணன் தான் பகவான், ஆனா கிருஷ்ணனை வந்து நம்ம கண்ணன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா பகவான் பார்த்தாதான் இந்த தத்துவம் புரியும் அப்படிங்கிற. இப்படி அநேக லீலைகள் இருக்கிறபடியாலே சுவாமி நம்மாழ்வார் ஆச்சரியமாக சரணாகதி சாஸ்திரத்தை சொல்லக்கூடியவர், பிரபன்னதன சந்தான கூட்டஸ்தராக இருக்கக்கூடியவர். ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே அளவற்ற ஒரு ஈடுபாட்டினாலே எத்தனையோ சிவாய் மொழிகள் அருள் செய்திருக்கிறார். அதை நாம் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அதுல பிறந்தவாரும் வளர்ந்தவாரும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எப்படி கிருஷ்ணாவதார லீலைகளை எல்லாம் சொன்னாரோ அந்த மாதிரி குறவை ஆச்சரியரோடு போத்ததுன்னு ஆரம்பிச்சு இங்கேயும் ஆச்சரியமாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். அதுல இப்போ ஆறாவது பாசுரம் பார்க்க போறோம். இகழ்கொள் புள்ளை பிளந்ததும் இமிலேறுகள் செற்றதும் உயர்கொள் சோலை குறுந்தொசித்ததும் உட்பட மற்றும் பல அகழ்கொள் வையமளந்த மாயன் என் அப்பன் தன் மாயங்களே பகலிரா பரவ பெற்றேன் எனக்கென்ன மனப்பறிப்பே. விரோதத்தோடு வந்திருக்கக்கூடிய ஒரு பக்ஷி பகாசுரன் என்பவன் அவனை பிளந்தான் எம்பெருமான். அதுபோல மிக உயர்ந்த திமில்களை உடைய எருதுகள் ஏழு, அசுர ஆவேசத்தோடு இருக்கக்கூடிய எருதுகளை அடக்கினான். மிக உயர்ந்ததான குருந்த விருட்சம் என்ற விருட்சத்தின் மேல் ஏறி அதை முறித்தான். இப்படியாக குறைந்த விருட்சத்தை முறித்தான். இப்படியாக இன்னும் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய மாயங்கள், ஆச்சரிய லீலைகள், அகல்கொள் வையமளந்த மாயன் அவன், அந்த வையமளந்த திருவிக்கிரமனாக வையமளந்த மாயனுடைய இந்த சரித்திரங்களை எல்லாம் நான் பகலிலும் இரவிலுமாக சொல்லிக்கொண்டே இருப்பேன். எனக்கு என்ன கஷ்டம் இருக்க முடியும் என்பதாக இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். ஒரே வரையில பிள்ளாங்க சாதிச்சுட்டார். இங்க மூணு விஷயம் பொதுவாக எல்லா பாசுரத்திலுமே மூணு லீலைகளை சாதிக்கிற. இதுல முதல் லீலை இகல் கொள் புள்ளை பிளந்ததும் அப்படின்னு. புல் அப்படின்னா பகாசுரன் வந்து பக்ஷி ரூபத்துல வந்திருக்கா. புள்ளின் வாய் கீண்டானை அப்படின்னு நாச்சியார் சாதிக்கிறார் இல்லையா. பக்ஷி ரூபத்துல ஒரு அசுரன் பெரிய பக்ஷியா வந்திருக்கா. இந்த காலத்துல பெரிய பக்ஷிகள் நிறைய உண்டு இல்லையோ, இப்போ உண்டு. அந்த மாதிரியாக ரொம்ப பெரிய பக்ஷி ரூபத்துல வந்திருக்கிற பகாசுரன் வந்து அப்படியே கண்ணனை முழுங்கிட்டான், கண்ணனை எடுத்துட்டான். தன்னுடைய துண்டத்தினாலே, தன்னுடைய மூக்குனாலே இந்த அழகுன்னு சொல்ற இல்லையா, அதனால கண்ணனை எடுத்தா பசங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கா எல்லாரும். அப்போ கண்ணனை எடுத்து கப்பக்கம் முழுங்கிட்டான். பெரிய பக்ஷி எப்பவுமே காட்டுல இந்த அசுர பக்ஷிகள்லாம் சிலது இருக்கும். கண்ணனை முழுங்கின உடனே பசங்கள் எல்லாம் எல்லாரும் பக்கத்துல இருக்கானா, ஐயோ கண்ணனை காணும் இந்த பக்ஷி முழுங்கிடுத்தே அப்படின்னு சொல்றான். ஆனா உள்ள அவனுக்கு அக்னி மாதிரி கண்ணன் அப்படியே தகிக்கிறான். ஒரு தன்னலை எடுத்து நெருப்பு துண்டை எடுத்து வாயில போட்டுல இப்படி இருக்கும். உடனே வேற வழி இல்லாமல் பத்தின ஊஞ்சிட்டான். அதுக்கப்புறம் அந்த குத்த பார்க்க, கண்ணனையே குத்தி எடுக்கணும்னு பார்க்க பகவான் வந்து அதனுடைய வாயை பிளந்தான். அதான் புள்ளின் வாய் கீண்டானை, வாயை பெருசாக பிளந்தானான். வாயை பிளந்து அப்படியே கீழ்ச்சு கீழ்ச்சிட்டான் மொத்தத்தும். இது ஒரு ஆச்சரியமான லீலை. பகாசுரனை கொண்டபடினால பகாரி அப்படின்னு கண்ணனுக்கு பெயர் பாகவதத்தில் வரும். முரண் அப்படிங்கிற அசுரனை கொண்ட அப்படினாலே முராரி அப்படின்னு பெயர் இருக்கா மாதிரி, பகனை கொண்ட அப்படினாலே பகாரி அப்படின்னு ஒரு திருநாமம். ஒரு பக்ஷிக்கு போய் ஒரு மனுஷன் கிட்ட போய் என்ன அப்படி விரோதம் இருக்க முடியும், இவனை எப்படியாவது ஒழிச்சுடணும் அப்படின்னா அதான் என்ன சொல்ற, அது பக்ஷி கிடையாது, பக்ஷி வேஷத்துல வந்திருக்கக்கூடிய ஒரு அசுரன் கம்சப்பிரேரித அப்படிங்கிறார். அதனாலதான் ஆச்சரியமாக புள்ளாங்க சாதிக்கும் போது கம்சன் அனுப்பிச்சு வந்திருக்கானா, எல்லாருமே கம்சன் அனுப்பிச்சு வர்றவா தானே இந்த குழந்தைய கொண்டுடணுங்கிறதுக்காக. கம்ச பிரேரித பிரதிகூல விகங்க, அதனால அசுரன் ஒரு பக்ஷி வேஷம் போட்டுன்னு வந்து யார் யாரோ என்னென்னமோ வேஷம் எல்லாம் போட்டுன்னு வரான். ஒரு சர்ப்பமாக ஒருத்தன் வந்தான், ஒரு எருதாக ஒருத்தன் வந்தான், ஒரு கழுதையாக ஒருத்தன் வந்தான், ஒரு குதிரையாக ஒருத்தன் வந்தான், இப்படி எல்லாம் உண்டு. இவர்கள்லாம் என்னன்னு கேட்டா அந்த காட்டுல எத்தனையோ துஷ்ட மிருகங்கள்லாம் இருக்கும், அதுல ஏதாவது ஒரு வேஷம் போட்டுன்னு அப்படியே கண்ணனை ஒழிச்சுடலாம் அப்படிலாம் நினைக்கிறார். காட்டில் இருக்க துஷ்ட மிருகங்களுக்கு பசங்கள்லாம் பயப்படும். ஆனால் இவர்களுக்கும் அந்த குழந்தைக்கு ஆகாத காரணம் கம்சன் தான். அதனால இகழ்கொள்னா விரோதத்தை கொண்டிருக்கிற அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டா குழந்தைகிட்ட அது வர வேண்டிய விஷயம் இல்லை. அப்படி விரோதத்தோடு வந்திருக்கிறபடினால பகவான் வந்து ஒழிக்க வேண்டியதாக போயிடுது. இகழ்கொள் புள்ளை பிளந்ததும், உடனே அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். ஒரு பக்ஷியை போய் புள்ளின் வாய் கீண்டானை அடிஞ்சலி கீழ்ச்சி போட்டானா, உடனே அந்த பக்ஷியை பிடிச்சி கட்டி போட்டுதான். அதை கீழ்ச்சி போட்டாச்சு, இன்னும் கூட கட்டி போட்டு அது சிறகெல்லாம் எடுத்து அதையே கொடி மாதிரி கட்டி ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருக்கு பசங்க விளையாடுறதுக்காக. இப்படி எல்லாம் பண்ணித்தான். எல்லாரும் இந்த பக்ஷியினுடைய சிறக பார்க்கட்டும், அந்த பார்த்தவரவாது இனிமேல் யாராவது கண்ணனை கொல்லணும்னு வந்தா இந்த பகாசுரன் அவனுடைய சிறக பார்த்து பயந்து போடுமா எல்லாரும். ஐயோ நமக்கு முன்னாடி இவன் வந்திருக்கான் போல இருக்கு, இந்த பகனுக்கு இந்த கதினா நமக்கு என்ன கதி ஆகும் அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா இந்த குழந்தைகள்லாம். அதனால என்ன பண்ணாண்டா, எல்லாருக்கும் ஒரு அடையாளமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக அதையே போட்டு கொடியாக கட்டி வச்சார்கள் அப்படின்னு யாதவா விஜயத்தில் ஒரு ஸ்லோகத்தில் வரும். இகழ்கொள் புள்ளை பிளந்ததும், அதாவது எம்பெருமானுக்கு ஒரு லீலையாக இருக்கிற மாதிரி அந்த குழந்தைகளுக்கு ஒரு வேடிக்கையாயிட்டு. ஏன்னா அந்த வேடிக்கையே ஒரு வாடிக்கை ஆயிட்டபடினால இது ஒண்ணு பெருசா பயம்னா ஒண்ணும் தெரியல. வழக்கமாக அசுரர்கள் வருவதும் உன்னை இவர்கள் பயப்படுவதும் உடனே கண்ணன் வந்து அவர்களை சம்ஹாரம் செய்வதும் இது வழக்கமாயிருக்கு. அப்புறம் இமில் ஏதுகள் செற்றதும், நிறைய திமிலோடு இருக்கக்கூடிய எப்பவுமே காளை மாடுக்கு சக்தி ரொம்ப அதிகம். அதுல ஏழு காளை மாடு ஏழும் அசுராவேசத்தோடு கூட இருக்கக்கூடிய காளை மாடுகள் யாருமே அடக்க முடியாமல் இருக்கும்போது இந்த அடக்கக்கூடிய மகாவீரன் யார் வருவானோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கும்பன் ஒருத்தர் அவாத்துல தான் இருக்கு. இந்த ஏழு காளை மாடு சாதாரண காளை மாடா இருந்தாலே அடக்கிறது கஷ்டம், அதுல அசுர ஆவேசத்தோடு கூட இருக்கக்கூடிய காளை மாடு வேற. அதனால யாராலுமே இதை அடக்க முடியாது அப்படிங்கிற நிலை வரும்போது அவர் என்ன பண்ணார், இதை யாராவது அடக்கிட்டா பரவாயில்லையே அப்படின்னு தோணிட்டு, அதனால இதை அடக்கிறவாளுக்கு என் பொண்ணை நப்பின்னையே நான் விவாகம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னார். அப்படியாவது யாராவது வருவாரா அப்படின்னு பாக்குற. ஆனால் இந்த காளை மாட்டை வந்து பார்த்தவன் எல்லாரும் இதுல ஒரு காளை மாடு கூட அடக்க முடியாதுன்னு நல்லா தெரிஞ்சிருந்தபடினால அவர் பார்த்து அப்படியா அப்படி அப்படின்னு விசாரிச்சுட்டு போயிடுறாளே தவிர யாரும் பிரயத்தனப்படல முன்னாடி வந்து. நான் இதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு அதனுடைய இமில் கொள் அப்படிங்கிறார். அதுக்காக இமில் அப்படின்னா எருதுக்கு மேல இருக்கக்கூடிய திமில் அப்படின்னு சொல்லுவார் தமிழ்ல, இல்ல இமில்ங்கிறது தமிழ் தானே, மேல தோல் மேல இருக்கக்கூடியது அந்த அந்த பலத்தினால்தான் மொத்தத்தையும் தாங்கறதாம். நல்லா மாடு ஓட்டுறதோ இல்லையோ, மாடெல்லாம் கால மாடு வந்து மாடு இருக்கும் போது எத்தனை சக்தியை தாங்கும், அது ரொம்ப சக்தி ரொம்ப அதிகம், எத்தனை வெயிட் தாங்குவாங்க. அதனால அதை பார்த்தோம்னே எல்லாரும் ஓடிடுவாங்க, சரி நம்மால இது முடியாத காரியம் அப்படின்னு. ஆனால் அந்த இமில் ஏறுகள் செத்ததும் ஆனால் கிருஷ்ணன் வந்து அந்த காளை மாடுகளை எல்லாம் அடக்கி சம்ஹாரமே பண்ணிட்டான். செட்டதும்னா சம்ஹாரம் பண்ணதுன்னு அர்த்தம். ஏன்னா நப்பினை பிராட்டியை விவாகம் பண்ணிக்கணும் அப்படிங்கறதுக்காக கோட்டிடை ஆடினை கூத்து அப்படின்னு நம்மாழ்வாரே சொல்ற மாதிரி காளை மாடுகளை அடக்கறேன்னு சொல்லிட்டு கூத்தாடிட்டு இருக்கானா. காளை மாடுகளை அடக்குவது அப்படிங்கிறது அசுராவேசம் கொண்ட காளை மாடுகளை அடக்குவதுங்கிறது ஒரு லீலை. அதனால பகவான் வந்து அது ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு இப்படிலாம் செய்யறது மாத்திரம் இல்லாமல் அது ரெண்டு கொம்ப நடுவில் பிடிச்சிட்டு பகவான் கூத்தாடிட்டு இருக்கானா, எல்லாருக்கும் வேடிக்கை காமிச்சிருக்கு, ரெண்டு கையாலையும் ரெண்டு கொம்பையும் பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்படி இப்படி இப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் கால மாடு ஆடிட்டு இருக்கு, வேற முகத்தை அசைக்க முடியல, ஒண்ணும் பண்ண முடியல, இன்னொருத்தரா இருந்தா முட்டி தள்ளிட முடியாது, தூக்கி ஆகாசத்துல எரியும். ஆனால் கண்ணனுடைய பிடிக்கு விடுபட முடியாமல் அதுவும் தலையாட்டின் இருக்கு, கண்ணனை முன்னாடி ஆட்டின் இருக்காங்க. இப்படி வேடிக்கை காமிச்சுட்டு இருக்கான், நப்பினை பிராட்டிக்குமே ஒரு வேடிக்கை காமிச்சுட்டு இருக்காங்க. ஆக இமில் ஏறுகள் செத்ததும் இதை பார்த்து நப்பினை பிராட்டிக்காக இந்த லீலையை செய்தவர். உயர்கொள் சோலை குறிந்து ஒசித்ததும் மூன்றாவது நல்ல உயர்ந்து இருக்கக்கூடிய குறிந்த விருட்சம் ஒண்ணு அதை முறித்தவன். அந்த விருட்சத்துல ஒரு அசுரன் ஆவேசம் பண்ணான், அசுரன் எல்லாம் என்ன பண்ணலாம் பாத்துட்டு இருக்க, எல்லாம் பட்சியா வந்தா இல்ல மிருகமா வந்தா இப்படி எல்லாம் வந்தா ஒன்னும் நடக்கல, அதனால ஒருத்த விருட்சமாவே வந்துட்டான். விருட்சத்துல வந்து கண்ணன் வரும்போது அந்த விருட்சம் மேல விழுந்து விடணும் அப்படின்னு பார்த்தான். ஆனா பசங்க எல்லாம் அதுகிட்ட விருட்சத்துக்கிட்ட போகும்போது கண்ணன் அங்க போக வேண்டாம் அப்படின்னா, ஆனா பசங்க எல்லாம் இங்கதான் இருக்கணும், இங்கதான் நல்லா இருக்கு, நிறைய நிழல் இருக்கு, இந்த விருட்சத்துக்கிட்டதான் இருக்கணும் சரின்னு சொல்லிட்டு கண்ணனும் அங்க வந்தான். அந்த விருட்சத்தின்கீழே கண்ணன் வரும்போது விருட்சம் வந்து அவன் மேல விழப்போறது அப்படின்னும் போது குறுந்து ஒசித்ததும் அந்த விருட்சத்தையே முறிச்சு தள்ளினான். உள்ளுக்குள்ள அசுரன் இருக்கு அப்படின்னா இந்த விருத்தாந்தமானது ஹரிவம்சத்தில்தான் இருக்கு. ஆழ்வார்கள் அடிக்கடி சொல்ற வழக்கம் குருந்து சித்த கோபாலகன் அப்படின்னார். அழகா குருந்து சித்த கோபாலகன் கண்ணனுக்கு திருநாமம். உயர்கொள் சோலை குருந்து சித்ததும் ரொம்ப உயர்ந்ததா இருக்கும், ரொம்ப அவசரமா இருக்கு, ஒரு சோலையாக இருக்கான், ஒரு மரமே ரொம்ப விஸ்தாரமாக ஒரு பெரிய சோலை விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மரம் இருக்கு, அதுல போய் ஆவேசம் பண்ணிருக்கான். சாதாரண மரமா இருந்தா கண்ணன் ஏதாவது முறிச்சிருவான் அப்படின்னு தெரியும், அதனால பிரம்மாண்டமா ஒரு மரம் பெரிய காற்று அடிச்சா கூட விழ முடியாதபடி ரொம்ப பிரம்மாண்டமாக சோலை மாதிரி பெருசாக இருக்கக்கூடிய ஒரு விருட்சம் உண்டு, அதுல போய் அவன் ஆவேசம் பண்ணி கண்ணனை ஒழிக்கணும் அப்படின்னு பார்க்க. உயர்கொள் சோலை குறுந்து ஒசித்ததும் உட்பட மற்றும் பல, இது எல்லா பாட்டுமே வரும், இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு சொன்னதுதான், ஏன்னா அனந்த லீலைகள் இருக்கு. இந்த மாதிரியாக இப்ப இந்த மூணு பாட்டுல சொன்னதும் பிரதிகூலர்களாக விரோதத்தோடு வந்திருக்கக்கூடிய அவர்களை எல்லாம் கண்ணன் சம்ஹாரம் பண்ணார். இல்லாட்டா எருவு மாட்டை போய் இந்த காளை மாட்டை போய் சம்ஹாரம் பண்ண வேண்டிய காரியம் இல்லை, மரத்தை போய் பிடுங்கி போட வேண்டிய காரியங்கள்லாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் அவர்கள் விரோதத்தை காண்பித்தார்கள். கண்ணன் இருக்கும்போது கண்ணனுக்கு யார் அனுகூல பாவத்தை காமிக்கிறார்களோ அவர்கள்லாம் க்ஷேமம் பெற்றார்கள், யார் பிரதிகூல பாவத்துல கண்ணனையே ஒழிக்கிறேன் அப்படின்னு வந்தாலோ அவர்கள் தானே ஒழிஞ்சு போறார்கள். இதெல்லாம் பார்த்துட்டாவது கம்சனுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஆனா கம்சனுக்கு அதெல்லாம் எதுவும் தெரியல. காரணம் என்ன கேட்டா புத்தி இல்லை அப்படிங்கறதா காரணம். இகழ்கொள் புள்ளை பிளந்ததும் இமிலேறுகள் செற்றதும் உயர்கொள் சோலை குறுந்து ஒசித்ததும் உட்பட மட்டும் பல, உட்பட மட்டும் எத்தனையோ இருக்கு. இன்னும் கேசி அப்படிங்கிற குதிரை ரூபத்துல வந்தான், அவனை சம்ஹாரம் பண்ணார், இப்படி எல்லாம் அநேகம் இல்லையோ, ரிஷபாசுரன், தேனுகாசுரன், பத்சாசுரன், கபித்தாசுரன், இப்படிலாம் நிறைய பேர் இருக்காரு. இவர்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூபத்துல வந்துட்டு இருக்கான். அப்புறம் வந்து அகாசுரன் சப்ப ரூபத்துல வந்தவன், திருணாவர்த்தாசுரன் காற்று ரூபத்துல வைவாங்க, விரக்ஷ ரூபத்துல வர மாதிரி காற்று ரூபத்துல ஒருத்தன் வரான், திருணாவர்த்தன் அப்படிங்கிறவன் காத்தோட காத்தாக வரான். பெரிய காத்து ஒண்ணு அடிக்கிறது, எல்லா கண்ணுலயும் மண்ணை பூ வருது, எல்லாரும் கண்ணை கஷ்டக்கறான். அப்புறம் கண்ணுக்கு அப்படி காற்று போயிடுத்து தரணும் பார்த்தா கண்ணனை காணும். இவா தன் கண்ணை பார்த்துட்டு இருக்கா, ஆனா இங்க கண்ணனை காணும். ஐயோ கண்ணனை காணுமே, கண்ணனை காணுமே, என்ன ஆச்சோ தெரியலே, காற்றுல எப்படி அடிச்சு போனானோ தெரியலன்னு காற்று காற்று வந்து கண்ணனை அப்படியே எடுத்துன்னு போயிடுது. சின்ன குழந்தை, கை குழந்தையா இருக்கும் போது கண்ணன் அப்படியே எடுத்துன்னு போயிடுது. அப்புறம் போனா அந்த திருணாவர்த்தன் அப்படிங்கிறவன் அந்த கண்ணனை தூக்கிட்டு போகும்போது கண்ணன் அப்படியே வெயிட்டாக மாற மேல மேல மேல அவனுக்கு வெயிட் அதிகமாக அவன் வேற வழி இல்லாமல் அந்த குழந்தைய கீழே போடுறவங்கிற நிலைமை வந்துருச்சு. அப்போ அந்த திருணாவர்த்தன் அங்கிருந்து மேலேருந்து கீழே போட அவன் மண்டை உடச்சி சிதறி தின்றுது. அதான் உட்பட மற்றும் பல. இதே மாதிரியாக இன்னும் எத்தனையோ லீலைகள் இந்த பாசுரத்துல சொன்னது சம்மார லீலைகள்ங்கிறபடினால சம்மார லீலைகள் எடுத்து பார்த்தாலே அநேகமாக இருக்கு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி எல்லாம் அவதார லீலைகளை எல்லாம் நாம பார்த்தோம். அது மாதிரி அதுக்கப்புறம் பூதனா அவளுடைய கதையெல்லாம் நாம் பார்த்தோம். அவள் கொள் வையமடந்த மாயன் என் அப்பன் தன் மாயங்களே, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மாயங்களை எல்லாம் நான் நினைத்து பார்த்தேன். கம்ச பிரேரிக பிரதிகூல விகங்க விசேஷ துர்தம விருஷ குந்தரூபாசுர நிரசன பிரபுதி பரமபுருஷ திவ்யசேஷ்டிதங்களை நான் சர்வகாலமும் ஏத்தப் பெற்றனான் அப்படிங்கிற. இப்படி என் அப்பனுடைய மாயங்கள் ஆச்சரியங்கள் அப்படின்னா இந்த ஆச்சரியத்துக்கு ஒரு உதாரணம் சொல்ற, அகழ்குள் வைய மலர்ந்த மாயம், மிக பரந்து விஸ்தாரமாக இருக்கக்கூடிய இந்த பூமியை அளந்த திருவிக்கிரமனாக அளந்த எம்பெருமான் அப்படின்னா இந்த காட்டில் பெரிய ஆச்சரியம் லோகத்துல என்ன இருக்கும்? பூமியையும் ஆகாசத்தையும் எல்லாத்தையும் அளந்தவன் எம்பெருமான்னா இதை விட பெரிய ஆச்சரியம் எதுவும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட மாயனான எம்பெருமானுடைய மாயம் இது. அகழ்குள் வைய மலர்ந்த மாயன் என் அப்பன் தன் மாயங்களே பகலிரா பரவ பெற்றேன், அந்த மாயங்களையே நான் பகலும் ராத்திரியுமாக நான் பரவ பெற்றேன், நான் சொல்லி ஆனந்தம் உறுகிறேன். எனக்கு என்ன மனப்பறிப்பு, எனக்கு மனசுல என்ன கஷ்டம் இருக்க முடியும்? ஏன்னு கேட்டா நிறைய பேருக்கு பகலும் ராத்திரியும் எத்தனையோ கஷ்டங்கள்லாம் இருக்கு. பொதுவாக பகல் இரானி ஏன் சொல்றார் அப்படின்னா சசாசம் அழகா சாதிக்கிறார், நாட்டார் பிராகிருத விஷயங்களை புதிக்கீட்டி பகல் இரா என்று கூறிட்ட காலம் இரண்டும் எனக்கு விஷயத்தை அனுபவிக்கைக்கு உபயுக்தமாக பெற்றன. அவளா நாட்டார்கள் என்ன பண்றாங்க கேட்டானா, பகல் ராத்திரியும் பிரிச்சு வச்சது அவளுக்கு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பகல்ல அனுபவிக்க வேண்டிய போகங்கள்லாம் நிறைய இருக்கு, அதை பகல்ல அனுபவிப்பாரு. ராத்திரி வந்தாச்சுன்னா ராத்திரி அனுபவிக்க வேண்டிய போகங்கள்லாம் நிறைய இருக்கு, அதனால அதை ராத்திரி அப்படி பிரிச்சு வைக்கிறாங்க. அதனால நந்தத்தி உதிதா ஆதித்ய நந்தந்தி அஷ்டமித்தேரவோ அப்படின்னு ராமாயணத்துல வரும். எப்பவும் சந்தோஷம் தான், ராத்திரி வந்துருக்கா ரொம்ப சந்தோஷம், அதனால நிம்மதியப்படுத்தும் தூங்கலாமே அப்படி சாப்பிட்டு இப்படி வந்து நிம்மதியப்படுத்தும் தூங்கலாமே அப்படிங்க. பகல் இந்த பகல் வந்தா ரொம்ப சந்தோஷம், என்ன கேட்டா காத்தால இருந்து இப்படிலாம் இருக்கலாம், சாயங்காலம் சாயங்காலம் வந்தா ரொம்ப சந்தோஷம், என்னன்னா விளையாடலாமே அப்படின்னு. அந்தந்த காலத்துல எந்தெந்த மாதிரி போகங்கள்லாம் அனுபவிக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு போட்டு வச்சுட்டு இருக்கு. அப்படின்னால பகல் வந்தாலும் சரி ராத்திரி வந்தாலும் சரி அவர்களுக்கு காலம் சரியா இருக்கு. ஏன்னா அந்தந்த போகங்களை அனுபவிச்சுட்டு காலம் கரெக்டா போயிட்டே இருக்கு. அழுவா சொல்ற அவர்கள் அப்படி பகலும் ராத்திரியுமாக பிரித்து கொண்டு விதவிதமான போகங்களை அவர்கள் அனுபவிக்கிறா போலே நானும் பகலும் ராத்திரியுமாக பிரித்து கொண்டு நான் எம்பெருமாண்டிய லீலைகளை எல்லாம் ஆச்சரியமா அனுபவிச்சிருக்கேன் அப்படின்னு. பகல் இரா பரவ பெற்றேன், இந்த காலம் இரண்டும் எனக்கு இந்த விஷயத்தை அனுபவிப்பதற்கு இப்படி இரண்டு காலம் ஆச்சரியமாக வாய்த்திருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணாவதாரம் ராமாவதாரம் அவர் சொல்றாரு. அன்னைக்கு ஒரு ஸ்லோகம் சொன்னேன், அந்த மாதிரியாக ராமாயணம் இருக்கு, ஸ்ரீமத் பாகவதம் இருக்கு, ஸ்ரீமத் ராமாயணம் இருக்கு, மகாபாரதம் இருக்கு. இந்த பிரிச்சுண்டு பகல்ல ராத்திரியில சாயங்காலத்துல அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீவத பிரசங்கேன அப்படிங்கிற கர்த்தாலையான ஜீவிதம் சூதாட்ட கதையெல்லாம் பேசிட்டு இருக்கலாம். மத்தியானே ஸ்ரீ பிரசங்கதா ராத்திரோ சோர பிரசங்கேன அப்படிங்கிறார். ராத்த ஜீவித பிரசங்கேன மகாபாரதம், மத்தியானே ஸ்ரீ பிரசங்கதா அப்படிங்கிறான்னா ஸ்ரீமத் ராமாயணம். ஏன்னா பிராட்டியருடைய சரித்திரம் தானே அது, அதனால பிராட்டியருடைய சரித்திரம். ராத்திரோ சோர பிரசங்கேனுங்கிற ராத்திரியில திருடனுடைய கதை அப்படின்னா அது வந்து ஸ்ரீமத் பாகவதம். நவநீத சௌரியம் அது மாத்திரம் இல்லாமல் எல்லாருடைய மனசையும் அபகரித்தவர். அதனால காலோ கச்சதி தீமதாம் அதனால இப்படியாக காலம் போறது எங்களுக்கு அப்படின்னா, இது வேடிக்கையான ஒரு ஸ்லோகம். அதாவது நாட்டாரும் நிறைய பேர் துஷ்டர்கள்லாம் இப்படிதான் காலத்தை கழிச்சிருந்துருக்காங்க. பகல்ல விளையாட வேண்டியது, ராத்திரியில சௌரியம் பண்ண வேண்டியது, திருட்டுத்தனம் பண்ண வேண்டியது, காலத்தை கழிக்கிற மாதிரி எங்களுக்கு இப்படி போயிட்டு இருக்குன்னு வேடிக்கை அவர்கிட்ட சொன்னது. அந்த மாதிரியாக பகலீரா பரவ பெற்றேன், எனக்கு என்ன மனப்பறிப்பு. இந்த ஸ்லோகத்துல அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டானா, அகல்கொள் வை, இந்த பாசுரத்துல அழகான விஷயம், அகல்கொள் வைய மலர்ந்த மாயன் என் அப்பன் தன் மாயங்களேன்னு எம்பெருமானுடைய மாயங்களுக்கு இன்னொரு மாயத்தை உதாரணமா சொல்றார். அதாவது அந்த வையமலந்த மாயன் அந்த லீலைக்கு கொஞ்சம் கூட குறைவில்லை இப்ப இருக்கக்கூடிய லீலை. அதனால முதலே சொன்ன, அதையும் புரிஞ்சுட்டு இதையும் பார்த்துக்கணும், அப்பதான் புரியும். திருவிக்ரம பெருமானா இருக்கிறவன் கிருஷ்ணாவதாரம் எடுத்தான் அப்படின்னா, யசோதை பிராட்டி சொல்ற, முதல்ல கண்ணன் வந்து தளர் நடை நடக்க ஆரம்பிச்ச சமயம், அப்போ குழந்தையானா முதல்ல மெதுவா குழந்தை எப்படி வளருமோ அந்த மாதிரி ஒவ்வொரு லீலையா காண்பிக்கணும். குழந்தை இருந்தது மெதுவா குழந்தை நீந்திட்டு அதுக்கப்புறம் முதல்லா அப்படி முழங்கால தவழ்ந்து போச்சு. கண்ணன் வந்து சர்வசக்தனா இருந்தா கூட இந்த குழந்தைகளுக்கான லீலைகளை எல்லாம் செய்து யசோதை பிராட்டியையும் நந்தகுமாரனையும் சந்தோஷப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இவன் தவழ்ந்து போறானாம். தவழ்ந்தே எல்லாத்துக்கும் போறானாம், அவாத்துக்கு தவழ்ந்து போறான். உடனே அவாத் மாமி என்று சொல்றான், எங்காத்துக்கு தவழ்ந்து வந்ததே இந்த குழந்தை அப்படின்னு. உடனே இன்னும் மாமி சொல்றா, ஐயோ அவாத்துக்கு போனேன், எங்காத்துக்கு வரலையா கண்ணா, நீ அவாத்துக்கு தவிழ்ந்தே போனியாமே, எங்காத்துக்கு வரலையே அப்படிங்கிற அந்த மாமி. உடனே கண்ணன் சொல்றான், எல்லாத்துக்கும் வருவேன், கவலையப்படாதவங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்கோங்க அப்படிங்கிறான். அவளுக்கும் ஆசையா இருக்கு, இவனுக்கும் ஆசையா இருக்கு, அதுக்கப்புறம் மொத்த வாரத்துக்கு நான் வரப்போறேன், வந்தப்ப மறுபடியும் நீங்க வருவங்க அப்படிங்கிறா. இப்படியாக போயிட்டு இருக்கும்போது இப்படி நடக்க ஆரம்பித்தான், ஆனா நடக்க முடியல. ஆழ்வார் பத்து பாட்டு பாடின பெரிய ஆழ்வார், தளர் நடை நடவானோ அப்படிங்கிற குழந்தைகளுடைய தளர் நடை அப்படிங்கிறது அழகு. ரெண்டு அடி எடுத்துருக்கும், மூணாவது அடியில கீழ் வந்துடும், ஒரு அடி எடுத்துருக்கும், அடுத்த நடையில கீழ் வந்துடும். அப்படியே மெதுவாக ரெண்டு கையுமாக அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டு எப்படியா மெதுவா கத்துக்கிறது இல்லையா. தொடர் சங்கிலிகை சலார் விலாரண்ண தூங்கு பொன்மணி ஒலிப்பாம், நிறைய ஆவரணங்கள் எல்லாம் போட்டிருக்கா யசோதை பிராட்டி. அதெல்லாம் செல்லார் விழான்னு சத்தம் போடுறதாம். படு மும்மத புனல் சோர வாரணம் பையல் என்று ஊர்வது போல், மெதுவா ஒரு யானைக்குட்டி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக புஷ்டியாக கண்ணன் இருக்கானா, அவன் அப்படி நடந்து வருது அழகா இருக்கான். ஒரு யானைக்குட்டி நடந்து வருது இவ்வளவு அழகா இருக்கும். உரன் கூடி கெங்கினி ஆரவாரிப்ப உடைமணி பறை கலங்க தடம் தாழினை கொண்டு சார்ந்த பாணி தளர் நடை நடவானோ அப்படிங்கிற தள நடை நடக்கிறத பார்க்கும்போது யசோதைக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கான். யசோதை பாடுற பாட்டு, பெரியாழ்வார் பாடுற பாட்டு. அப்ப யசோதை பிராட்டி சொன்னாலும் ஒரு அடி எடுத்து வச்சா கண்ணன் கீழ் விழுந்துட்டான், ரெண்டாவது எடுத்து வச்சா கீழ் விழறான். என்னடா ஒரு அடிதான் எடுத்து வைக்கிற, தொடர்ந்து மூணு அடி எடுத்து வைக்க மாட்டேன் முடியும். இப்ப கண்ணனை பார்த்து சொன்ன, கண்ணா எனக்காக ஒரு மூணு அடி கொடு அப்படின்னா, மூணு அடி எடுத்து வை அப்படின்னா. கண்ணனை தூக்குவாரி போட்டு மூணு அடி எடுத்து வச்சவன், ஒரு காலத்துல திரிக்ரம அவதாரத்துல மூணு அடி எடுத்து வச்சவன் தானே இவன். இப்ப எங்கிட்டயே வந்து மூணு அடி கேட்கிறாரு, நானே மகாபலி கிட்ட மூணு அடி கேட்டு வாங்கி மொத்தத்தையும் அளந்துட்டேன், இப்ப மறுபடியும் மூணு அடி எடுத்து வைக்கணுமா, மொத்த லோகத்தையும் அளக்கணுமா அப்படின்னு பார்த்தானா. லோகத்தையெல்லாம் ஒண்ணு அளக்க வேண்டாம், இப்ப அம்மாவுக்கான லீலை இது, இது மகாபலி சக்கரவர்த்திக்கான லீலை இல்ல, இல்ல தேவேந்திரனுக்கான லீலை இல்ல, இது யசோதை பிராட்டிக்காக வரக்கூடிய லீலை தானே. அதனால அம்மாவுக்கு நம்ம மூணடி எடுத்து வைக்கலாம் மெதுவாக அப்படிங்கறதுக்காக அம்மாவுடைய கையே பிடிச்சுக்க சொன்ன, அம்மா என் கையை பிடிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி கையை நீட்டுறானா. உடனே அந்த கையை அம்மா பிடிச்சுக்க அம்மா கையை பிடிச்சுண்டு மெதுவாக மூணடி எடுத்து வைக்கிறானா. பதை ஸ்ரீ பிராந்த ஜகத்ரயந்தம் கையினாலே அவருடைய சின்ன கை, தாமரை பூ மாதிரி இருக்கக்கூடிய அந்த கையை பிடிச்சுன்னு மெதுவாக மூணடி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் சந்தோஷப்பட்டார். எனக்காக கண்ணன் மூணடி எடுத்து வச்சாங்க. அதனால மூணடி எடுத்து வச்ச கதைங்கிறது அங்கேயும் உண்டு இங்கேயும் உண்டு, திரிக்ரம அவதாரத்திலேயும் உண்டு இங்கேயும் உண்டு. இங்க இருக்கிறது பால லீலை யசோதைக்காக, யசோதையினுடைய சந்தோஷத்துக்காக. அங்க நடத்தினது மகாபலிக்காக, மகாபலி சக்கரவர்த்திக்கும் தேவேந்திரனுக்காக. அவரவர்களுக்கு யார் யாருக்கு எந்தெந்த மாதிரி லீலையோ அவளுக்கு அந்தந்த மாதிரி லீலை. பிரம்மாவுக்கு சிருஷ்டி லீலையை காமிக்கிறார் கிருஷ்ணாவதாரத்திலேயே. பிரம்மா சிருஷ்டி பண்றார் அப்படின்னா தானும் நிறைய சிருஷ்டி பண்றான். அதனால பிரம்மாவுக்கு சிருஷ்டி லீலை, இந்திரனுக்கு மழை பெய்கிற லீலை, மழை பெய்கிற தடுக்கிற லீலை, இதெல்லாம் இந்திரனுக்கு. அதனால அவரவர்களுக்கு அவரவர்களுடைய லீலை. யசோதை பிராட்டிக்கு இந்த லீலை தான் ரொம்ப பிடிக்கும். கண்ணனோட கூட சேர்ந்து இருந்து கொஞ்சின் இருக்காங்க அவ்வளவுதான். அதனால யசோதை பிராட்டிக்காக இந்த லீலை மூணடி எடுத்து வச்சது அப்படிங்கிற லீலை. அத சுவாமி தேசிகன் போல இருக்கிறவர்கள், நம்மாழ்வார் சுவாமி தேசிகன் போல இருக்கிறவர்கள்லாம் அந்த லீலையும் இந்த லீலையும் சேர்த்து பார்த்து அவர்கள் அனுபவிக்கிறபடினால இவர்களுக்கு ஒரு ஆனந்தத்தை கொடுக்கிறான் அப்படின்னு இதுவும் ஒரு லீலை. அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார் அந்த மாயனுடைய இந்த மாயத்தை பாருங்க, லோகத்திலே பெரிய மாயம் எதுன்னு கேட்டானா பகவான் திருவிக்கிரமன் லோகத்தை அளந்ததுதான், அவனுடைய இந்த மாயங்களை பாருங்க. அவளுக்குள் வையமளந்த மாயன் என் அப்பன் தன் மாயங்களே, அவனுடைய இந்த மாயங்களை எல்லாம் பார்க்கலாம். பகலிரா பரவ பெற்றேன் இதையே நான் சொல்லிட்டு இருக்கேன், எனக்கென்ன மனப்பறிப்பே மனப்பறிப்போடு அழுக்கு மானிடகாதியில் தான் பிறந்து தனக்கு வேண்டுரு கொண்டு தான் தன சீற்றத்தினை முடிக்கும் புனத்துடாய் முடிமாலை மார்பன் என் அப்பன் தன் மாயங்களே நினைக்கும் நெஞ்சுடையேன் எனக்கு இனியார் நீ நிலத்து நீ எனக்கு இனியார் நிகர் நீ நிலத்தே. மனசிலே துக்கத்தோடு கூட எம்பெருமான், அதாவது மனசிலே கருணையோடு கூட எம்பெருமான் அழுக்கு மானிட ஜாதியிலே அவன் வந்து பிறந்தான், அவதாரம் செய்தான், தனக்கு வேண்டியதான உருவங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டான். அப்படியாக வந்து பிறந்தருடி தனக்கு வேண்டிய ரூபங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த சத்துருக்களை எல்லாம் முடித்தான், தன்னுடைய சங்கல்பத்தை எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டான். அப்படிப்பட்ட எம்பெருமான் புனத்துடாய் முடி மாலை மார்பன் ஆச்சரியமான தொழுகை மாலையை தரிக்கக்கூடியவன், அவனுடைய மாயங்களையே நினைக்கும் நெஞ்சினை உடையேன் எனக்கு இனியார் நிகர் நீ நிலத்தே. இந்த லோகத்துல எனக்கு சமமாக யார் இருக்க முடியும் எம்பெருமாண்டி இந்த லீலைகளையே நடித்துக் கொண்டிருக்கும் போது அப்படிங்கிறார். இந்த பாசுரத்துல தனிப்பட்ட ஒரு லீலை அப்படின்னு சொல்லாமல் பொதுவாக சொல்ற எம்பெருமான் அவதாரம் பண்ணி தான் தன் சீற்றத்தினை முடிக்கும் அப்படிங்கிறபடினால அவனுடைய சீற்றங்கள் அவனுடைய கோபம் என்னவோ அந்த கோபத்தை எல்லாம் முடித்துக் கொள்வான், அதாவது விரோதிகளை எல்லாம் ஒழித்துக் கொள்கிறபடினாலே அதனாலே தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொண்டு தன் காரியம் செய்தவனாக இருப்பான். அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மாயங்களையே நினைக்கும் நெஞ்சினை உடையேன். பிரணத ஜனசமேகி தன் நிர்வர்த்தன விஷய மனோரசனாய்க் கொண்டு அசேஷ தோஷாஸ்பத மனுஷாதியினே சுவாசாதாரண திவ்ய ரூபத்தோடே வந்து பிறந்தருளே. முதல் விஷயம் அழகான விஷயம், மனப்பறிப்போடு அழுக்கு மானிடசாதியில் தான் பிறந்து அப்படிங்கிற இந்த மனப்பறிப்பு அப்படின்னு கேட்டான்னா மனசுல இருக்கக்கூடிய ஒரு தயை, ரொம்ப தயையோடு பகவான் வந்து அவதாரம் பண்ணிருந்தது. அதுவும் இந்த அழுக்கு மானிட ஜாதியில் பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ன நீர்மை அப்படின்னு ஆழ்வாரே முதல்லயே சொன்ன மாதிரி மனுஷ பிறப்பு மனுஷ ஜாதி அப்படின்னா இந்த மனுஷ பிறப்பு அப்படின்னு அர்த்தம். இந்த மனுஷ ஜாதியிலே பகவான் வந்து பிறந்திருக்கான், இது தேவர்கள் எல்லாமே கூட இதை விரும்ப மாட்டார்கள், மோசமானதா இருக்கு, புழுபுச்சி மாதிரி மனுஷ ஜாத்தியை பார்க்கிறார்கள். அப்படி இருக்கும்போது எம்பெருமான் வந்து பிறந்தானே இருக்கு, காரணம் என்ன கேட்டா மனப்பறிப்போடு, அதாவது இந்த மனுஷர்கள் எல்லாம் தன் திருவடியை வந்து சேர்ந்தரணும் அப்படிங்கிறதுக்காக, அவர்களை தன் பக்கம் சேர்க்கணுங்கிறதுக்காக தான் நம்ம பக்கம் வந்திருக்கான். இந்த லீலையில காண்பிச்சு அதாவது அவங்களை அவர்களை வெற்றிகாரம் பண்ணி தன் திருவடியிலே சரணாகதி பண்ண சொல்லலாம். எல்லா லீலையும் பண்ணி கடைசியில பகவத்கீதை அப்படிங்கிற லீலையில மாமேக்கம் சரணம் விரஜ அப்படின்னு அதையும் லீலையாகவே சொல்லிட்டு போனான். அந்த வேதாந்தத்தையும் எவ்வளவு பெரிய சாஸ்திரார்த்தம் அது, உபனிடத்தெல்லாம் எவ்வளவு மறைச்சு ஒழிச்சு சொல்லியிருக்கக்கூடிய சாஸ்திரார்த்தம், அதை அனாயாசமாக அர்ஜுனன் அப்படின்னு ஒரு வியாஜத்தை வச்சுட்டு யுத்த பூமியில மாமேக்கம் சரணம் விரஜ அப்படின்னு சொல்லிட்டு போறான் இல்லையா, அதான் மனப்பறிப்பு அப்படிங்கிற. பிரணத்த ஜன சமீகித நிர்வர்த்தன விஷயம் ஆனால் தன்னை யார் ஆசிரிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் தான் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சமீகித நிர்வர்த்தன விஷயமனோர சனாய்க் கொண்டு இங்க ஒரு அழகான விஷயம் ஒன்று இருக்கு, அதாவது என்ன சொல்றேன், மனப்பறிப்பு அப்படின்னா மனச துக்கம் அப்படின்னு அர்த்தமாகும். ரொம்ப துக்கப்பட்டு வந்து பகவான் பிறந்தான் அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம பிறப்புக்கும் அவன் பிறப்புக்கும் வித்தியாசம் இல்லை அப்படின்னு ஆயிடும். ஏன்னா நம்மளும் துக்கப்பட்டுதான் வந்து பிறக்கிறோம், அவனும் துக்கப்பட்டுதான் வந்து பிறக்கிறான். அப்ப எப்படி அர்த்தம் சொல்றதுன்னா, பிள்ளை நாச்சியமா சாஸ்திர துக்கம்னா துக்கம்னு அர்த்தம் இல்ல. பின்ன என்ன கேட்டானா, பிரணத்தஜன சமீகித நிர்வர்த்தன விஷய, தன்னை ஆசிரித்தவர்கள் யார்களோ அவர்களுடைய காரியத்தை எல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அதாவது எம்பெருமானுக்கு துக்கம் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. பின்ன எம்பெருமான் என்ன பண்றானா, ஆசிரியர்களுடைய துக்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கோம். இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய பகவானை சேர்ந்த பக்தர்கள் அவர்களுக்கு சம்சார துக்கம் அப்படிங்கிறது இருக்கோம். அந்த சம்சார துக்கத்தை எம்பெருமான் சகிக்க முடியாமல் இருக்கிறபடினாலே இவர்களுடைய சம்சார துக்கத்தை எப்படியாவது போக்கடிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தோடு கூட எம்பெருமான் வந்து விரக்கிறான். நிர்வர்த்தன விஷய நிவர்த்தனம், ரணத்தஜன சமீகித நிர்வர்த்தன விஷய, அவர்கள் நினைச்சதை எல்லாம் நடத்தி கொடுக்கணும். அவர்கள் சம்சாரத்தை ஒழிச்சு மோட்சத்துக்கு போகணும்னு நினைச்சா அதை நடத்தி கொடுக்கணும். அவர்கள் சரணாகதியை ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக எம்பெருமான் வரானா. அதனால மனப்பறிப்போடு சாட்சாத்தம் சாதிக்கிறார். மனோ துக்கத்தோடு ஆசிரித துக்க அசகிஷ்ணுத்துவமாகிற காருண்யத்தோடே என்றபடி துக்கவாசியான பறிப்பு சப்தம் இங்கு லட்சணையா காருண்ய பரம் அப்படின்னு சாதிக்கிறார். பிள்ளான் வியாக்கியத்தை அனுசரித்து இப்போ சாட்சாத் சுவாமியினுடைய ஒரு பதமுறையில கேட்டிருக்கு. இல்லை ஆசிரியர்கள்லாம் துக்கப்படுறாளு, அந்த துக்கத்தை பார்த்து எம்பெருமானும் துக்கப்படுறான்னு சொல்லாமன்னா, துக்கப்படுறான்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னா கூட அதுக்கு என்ன தாற்பயம் கேட்டானா, அவருடைய துக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இப்போ இன்னொருத்தர் துக்கப்படுறத பார்க்கும்போது அந்த துக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னு நினைச்சா வச்சுக்கோங்க, அப்போ அந்த துக்கத்தை தன் துக்கம் போல பாதிக்கிறான். அதாவது பொதுவா எப்படின்னு கேட்டா, எல்லாருக்குமே தன்னுடைய துக்கத்தை போக்கடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அசலார் துக்கப்பட்டான் வச்சுக்கோங்க, ஏதோ அவன் துக்கப்படுறான், அவன் வந்து கஷ்டப்படுறான்னா அவன் செய்த காரியம் அவன் கஷ்டப்படுறான் அப்படின்னு நம்ம வேடிக்கை தான் பார்த்துருக்கோம். நாட்டில் எத்தனையோ பேர் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கா, இதோ இந்த புது விதமான வியாதியானது எத்தனையோ பேருக்கு வந்திருக்கு. ஆனா நமக்கு என்ன தோன்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா, அத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கா அப்படின்னு ஒரு தகவல் மாத்திரம் இருக்கு நமக்கு, வேற ஒன்றும் செய்ய முடியாம ஒரு நிலையும் இருக்கு நமக்கு. ஓ இன்னைக்கு எத்தனை பேர், இன்னைக்கு எத்தனை பேர், இன்னைக்கு எத்தனை பேர்னு இதையே கேட்டுருக்கும் இது வச்சு. ஆனால் இதே தனக்கு வந்தால், தனக்கு அந்த துக்கம் வந்தால் உடனே என்ன பண்ணுவோம் கேட்டா, உடனடியாக அதை போக்கடிப்பதற்கு என்ன உபாயமோ அந்த உபாயத்தை பார்க்க வேண்டும் இறங்க முடியும். இன்னொருத்தருடைய துக்கம் வந்தால் நாம் வந்து பேசாம இருப்போம். ஆனால் நம்முடைய துக்கமானால் அதை உடனே நிவர்த்தனம் பண்ணணும், அதை ஒழிச்சுடணும் அப்படின்னு முதல்ல அந்த சங்கல்பம் தான் முதல்ல பண்ணிப்போம். அதுதான் எம்பெருமான் என்ன பண்றானா, இந்த ஆசிரியர்களுடைய துக்கத்தை தன் துக்கம் போல பாவிக்கிறோம். அதாவது ஆசிரியர்களுடைய துக்கத்தை எப்படியாவது ஒழிச்சுடணும் அப்படிங்கிற எண்ணத்தோட குருவே இருக்கான். இது அவர்கள்லாம் கர்மாதீனமா கஷ்டப்பட்டு இருக்கா, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு விடுறது இல்லையா. அவருடைய துக்கத்தை எப்படி ஒழிக்கணும், அவருடைய துக்கத்தை ஒழிப்பதற்கான ஒரு ஆசையே எப்பவுமே இருக்கு. பரதுக்க அசகிஷ்ணுத்வம், அவருடைய துக்கத்தை இவனாலே சகிக்க முடியலையா, சகிக்க முடியலன்னு கேட்டா அந்த துக்கத்தை ஒழிக்கணும்னு ஆசை இருக்கு. அவர்கள் துக்கப்படுறாலே அதை ஒழிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறானா, அப்படி நினைக்கும் போது அப்படி ஒழிக்கப்பட வேண்டியதாக எம்பெருமான் அதை நினைக்கிறபடினாலே அதையும் துக்கம் அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா துக்கத்தை தான் ஒழிக்கணும்னு சொல்லுவான், எல்லாரும் தன் துக்கத்தை தான் ஒழிக்கணும்னு சொல்லுவான். அதனால பர துக்கத்தையே தன் துக்கமாக எம்பெருமான் பாவித்து இருக்கிறான் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றது உண்டு. ஆனால் அதுக்காக தான் பிள்ளான் இடத்துல ஆச்சரியமாக ஒரு விஷயம் சாதிச்சிருக்க, மனப்பறிப்போடுன்னா பர துக்கத்தை பார்த்து தானும் துக்கப்பட்டு அப்படின்னு சொல்லாமல், மனப்பறிப்போட பிரணத்தஜன சமீகித நிர்வர்த்தன விஷய மனோரசனாய்கொண்டு அவர்கள் ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி கொடுத்து அப்படிங்கிறார். அழுக்கு மானிட ஜாதி, அதான் இவர் வந்து ஆசிரித துக்க அசகிஷ்டத்துவமாகிற காருண்யத்தோடே அப்படின்னு, இதுதான் கருணை அப்படின்னு பேர். இதுக்குதான் பர துக்கத்தை தாங்க முடியாமல் அதை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும், இவருடைய துக்கத்தை தன் துக்கம் போல பாவித்து அதை எப்படியாவது ஒழித்து விட வேண்டும் என்கிற இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தினால்தான் பகவான் வந்து அவதாரம் பண்ணுவதே. மனப்பறிப்போடு அழுக்கு மானுட சாதியில், பகவான் மானுட ஜாதியில தேவர்கள் கூட பிறக்க மாட்டார்கள், எம்பெருமான் வந்து பிறந்து அப்படிங்கிறார். அவன் எம்பெருமான் வந்து அவதாரம் செய்து அப்படின்னு சொல்லணும். அசேஷ தோஷாஸ்பத மனுஷ ஜாதியிலே அப்படின்னு பிள்ளான் சாதிக்கிறார். ஒரு தோஷம் பாக்கி இல்லாமல் எல்லா தோஷமும் இருக்கு மனுஷ ஜாதியிலே, அதிலே வந்து பிறந்தான். வந்து பிறந்தருளி, ஆனா அவதாரம் பண்ணின்னு சொல்லணும் இல்லையோ. மனுஷ ஜாத்தியில வந்து பிறந்தானா, மனுஷன வந்து பிறந்தான்னு எம்பெருமானை சொல்லலாமா? எம்பெருமான் அவதாரம் பண்ணினான்னு சொல்லணும். அபராதமான திவ்யமயமான விக்கிரகத்தோடு கூட தானே வந்து அவதாரம் பண்ணிருக்கான்னு அதை பிள்ளான் சாதிக்கிறார். அசாதாரண திவ்ய ரூபத்தோடே வந்து பிறந்தருளி அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா பிறந்து அப்படின்னு சொன்னா உடனே நம்மள மாதிரி அழுக்கு மானிட ஜாதியில் தான் பிறந்து அப்படின்னா பகவானும் அழுக்கு மானிட உருவத்தை எடுத்துன்னு பிறந்தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எம்பெருமானுடைய பிறப்புல அவனுடைய சரீரம் அப்படிங்கிறது அப்ராகிருதமானது, திவ்யமயமான ஒரு திருமேனி அது. அதனால அழுக்க மானிட ஜாதியில் தான் பிறந்து அப்படிங்கிறதுக்கு அழுக்க மானிட ஜாதியிலே அசாதாரண திவ்ய ரூபத்தோடே வந்து பிறந்தருளி அப்படின்னு பிள்ளான் ஆச்சரியமாக சாதிக்கிறார். எம்பெருமான் ஒரு அப்ராகிருத திவ்ய விக்கிரகத்தோட கூட வந்து பிறந்திருக்கான் அப்படிங்கிறது வாசம். ஆனால் அப்படி சொல்ற அவதாரம் பண்ணி அப்படின்னு அர்த்தம். அவதாரம் அப்படின்னா தானே ஆச்சரியமான ரூபத்தை எடுத்து பிறக்கிறதுக்கு அவதாரம் பெயர். கர்மாதீனமாக கிடைச்ச ரூபத்தை வச்சுட்டு இருக்கிறது நம்மளாம் ஒரு பிறப்பு அப்படின்னு பெயர். அப்ப எம்பெருமானை அவதாரம் பண்ணி அப்படின்னு சொன்னா இந்த அர்த்தம் கிடைக்கும். ஆனா ஆழ்வார் வந்து பிறந்துன்னு சொல்லியிருக்க, அதுக்கு அழகா ஒரு தாத்பரியம் சாதிக்கிறார். பத்து மாசம் கர்ப்பத்திலே வசித்தையாலும் தாய்மாருக்கு முறை சுரத்தையாலும் அவர்களுக்கு கட்டவும் அடிக்கவும் மாம்படி தன்னை எளியவனாக்கி வைக்கையாலும் அவதாரத்தை பிறப்பாக சொல்லுகிறார் அப்படின்னு சாக்ஷாத் சுவாமி சாதித்தார். இங்க அவதாரம் பண்ணிங்கிறதா சொல்லணும். அதை பிறந்துன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, இந்த பிறக்கிறவர்கள் பட பட்டையெல்லாம் அவனும் பட்டிருக்கான். அந்த தேவிக்கு அம்மா அவருடைய வயற்றிலே திருவயற்றிலே பத்து மாசம் எம்பெருமான் இருந்திருக்கான். அந்த மாதிரியாக இங்க யசோதை பிராட்டிக்காக அவள் கட்டி அடிக்கலாம் முடியும். யசோதை பிராட்டியோட தாய்ப்பால் சாட்டிருக்கான். அவள் கட்டி அடிக்கலாம் முடியும், அவளுக்கு பவ்யமாக முறையிலே கட்டி போட்டான், கட்டி போட்டபடி இருந்துட்டு இருக்கான். அதனால அப்படி இருக்கப்படினாலும் அவன் பிறந்துன்னு சொல்றதுல என்ன தப்பு? பிறக்கிறவர்களுக்குள்ள என்ன பாடு இருக்கோ அதெல்லாம் அவனும் பட்டிருக்கான். இருக்கிறது ஆச்சரியமான அப்ராகிருதமான திவ்ய ரூபம், ஆனா அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற புத்தினாலே தேவகிக்கும் அனுகிரகம் பண்ணணும், யசோதைக்கும் அனுகிரகம் பண்ணணும். யசோதை பால் சாப்பிடலன்னு வச்சுக்கோங்க, அவள் அன்னைக்கு தூங்க மாட்டாள், அவள் அன்னைக்கு சாப்பிட மாட்டாள், அவள் அன்னைக்கு அழுதுன்னு இருப்பாள். குழந்தை கிட்ட அப்படி ஒரு வாத்சல்யம், குழந்தை பால் சாப்பிடலாம். ஏன்னா அன்னைக்கு பூத்தனா சம்ஹாரம் ஆன உடனேயே அந்த பூத்தனா வந்து விஷம் கொடுக்க வந்தால் பூத்தனோட பால் சாட்ட பூஷணம் மடிஞ்சு போயிட்டார், பூத்தனம் மடிஞ்சு போயிட்டார். உடனே எல்லாரும் பயந்து போயிட்டாலாம். யசோதை பிராட்டியை கூட்டு, இந்த குழந்தைக்கு போய் எப்படி பால் கொடுக்கறது? இது பால் சாட்டா அவ போயிடுறான்னா உயிர் போயிடுறதுன்னா. ஆனா யசோதை அதுக்கு எதுவுமே கவலைப்படாமல் நான் என் குழந்தைக்கு பால் கொடுப்பேன் என்பதாக பால் கொடுக்கிறார். உயிர் போனா கூட பரவாயில்ல, நான் பால் கொடுக்காம இருக்க முடியாது. அந்த மாதிரியாக குழந்தைகிட்ட அத்தனை ஒரு வாத்சல்யம் இருக்கு. அதனால மனப்பறிப்போடு அழுக்க மானிட ஜாதியில் தான் பிறந்து, அது மாத்திரம் இல்லாமல் யசோதைக்கு கட்டுப்பட்டு வேற இருக்கான். அதனால குழந்தை பிராகிருத குழந்தைகளுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் உண்டோ அந்த அத்தனை விஷயத்தையும் தான் ஏறிட்டு கொண்டு பிறந்த குழந்தை எப்படி நடக்குமோ அப்படி நடக்கிறானே தவிர அவதார புருஷன் எப்படி நடக்குமோ அப்படி நடக்கல. பிறந்ததுமோ முதல்ல அவதார புருஷனாக சங்கச்சக்கர கதாபாணியாகத்தான் பிறந்தான். ஆனா அதுக்கப்புறம் மொத்தத்தையும் விட்டுட்டு பிறந்த குழந்தைய மாதிரி நடந்தபடினாலே பிறந்துனே சொல்லணும். இதெல்லாம் பக்தர்களுக்கு அனுகிரகத்துக்காக பண்றது தான் மொத்தமுமே. அதனால பிறந்துனே சொல்லணும் அப்படிங்கிற யசோதை பிராட்டி பால் கொடுத்தான்ற விஷயத்தை சுகாச்சாரியர் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டான்னா, எம்பெருமானுக்கு நீங்களும் பால் கொடுக்கோங்கிற, நித்தம் பெருமானுக்கு பால் சமர்ப்பிக்கலாமே. அகோபகீயம் ஸ்தனகால கூட்டம் அப்படிங்கிறார். ஒண்ணுமில்லாத பூத்தனாவே கண்ணனுக்கு பால் கொடுத்து நல்ல கதிக்கு போயிட்டார். அப்படின்னா யசோதை பிராட்டி நித்தியம் கண்ணனுக்கு பால் கொடுத்தார். இப்ப தனோ ஓட்டம்ல பால் வச்சு கிருஷ்ணனுக்கு பால் சமர்ப்பிச்சான்னா அதுக்காக ஆனந்தம் என்ன இருக்க முடியும்? இது அந்த யசோதை பாவம் இருந்தாதான் வரும். எம்பெருமானுக்கு நித்தியம் க்ஷீர சமர்ப்பணம் அப்படின்னா குழந்தையா பாவிச்சுதான் அவனுக்கு பால் கொடுக்கல. இப்ப நடாதூரமா சமர்ப்பிச்சாரு இல்லையா, பாலை நன்னாக ஆத்தி சுட சுட இருக்க வேண்டாம்னு பாலை நன்னாக ஆத்தி சுட சுட பால் சமர்ப்பிச்சா வரதாஜ பெருமாளுக்கு, அவருக்கு பொறுக்கல. வரதாஜ பெருமாள் குழந்தை மாதிரி, அவனுக்கு போய் சுட சுட பால் கொடுத்தா எப்படி ஆகும்? நம்மளா பெருமாளுக்கு பால் சுட சுட இருந்தா என்ன அப்படின்னு முக்காவசி எல்லா வருஷமுமே ஆவி பறக்க தான் பெருமாளுக்கு கொடுப்போம். பிரசாதமானாலும் ஆவி பறக்க இருக்கும், பாலானாலும் ஆவி பறக்க இருக்கும், குழம்பு சாத்தம் தானாலும் ஆவி பறக்க இருக்கும். ஆவிதான் பெருமாளுக்கு, ஆறினப்புறம் நமக்கு. ஆனால் நடாதுரம்மாள் மனப்பறிப்போடு, ரொம்ப மனசு பறிப்போடு கூட, ஐயோ எம்பெருமானுக்கு இப்படி பண்ணலாமா அப்படிங்கிறதுக்காக அந்த பாலை எடுத்து நன்றாக ஆர்த்தி இது பக்குவமாக, அதாவது நல்ல திட்டமான சூட்டில ஈஷதுஷ்டமாக திட்டமான சூட்டில் ஆனப்புறம் பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச, அப்ப பெருமாள் உண்மையிலேயே குழந்தையா மாறினபடினால் தானே நடபெருமாளை பார்த்து அம்மானு கூப்பிட்ட. அதனால அந்த பாவத்தினாலே யசோதை பிராட்டி பால் கொடுத்ததுன்னா கண்ணன் பால் சாட்டான் இருக்கும் இல்லையோ, அந்த பாவத்துல நாமளும் பால் கொடுத்தா நம்ம கிட்டையும் கட்டாயம் சாப்பிடுவோம், அது இல்லைங்கிறது கிடையாது. அதுதான் அந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது தான். அதனாலதான் எம்பெருமான் பிறந்தான்ங்கிறது சத்தியம்ங்கிற பிறந்தான்னா இதெல்லாம் எம்பெருமானாவது பிறக்கிறதாவது இதெல்லாம் வந்து அசத்தியம் அப்படின்னு பொதுவாக நினைப்பார்கள். ஆனால் கண்ணன் சொல்லும்போது பகவத்கீதையில இந்த அவதாரங்கள் எல்லாம் சத்தியங்கள் அப்படிங்கிற, இதெல்லாம் வெறும் மாயாஜாலம் இல்லை, வேஷம் போட்டு அப்படி வருது கிடையாது. சத்தியம் பிறந்தான்னா பிறந்தான்ங்கிறது சத்தியம், பொய் கிடையாது. இதுல என்ன அப்படின்னு கேட்டானா, தன்னுடைய மகாத்மியத்தை எல்லாம் மறைத்து கொண்டு எம்பெருமான் இருக்கான் அப்படிங்கிறது மாத்திரம், அவன் பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் பிறந்தான் அப்படிங்கறதுதான் சத்தியம். அதனால அவன் எம்பெருமான் வந்து தன் மகிமையெல்லாம் தெரியாமல் இந்த மாதிரி நடக்க தகுந்து போற மாதிரியோ இப்படிலாம் நடக்க வேண்டிய அவசியம் இல்லை, கட்டுப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் கட்டுப்பட்டு இருந்தான். இது பக்தர்களுக்கு தான் கட்டுப்பட்டு இருப்பேன் அப்படிங்கறத காண்பிக்கிறதுக்காக வந்துதான். அதனால தனக்கு வேண்டு உண்டு, அது மாத்திரம் இல்லாமல் பல விதமாக வந்து பிறந்து இங்க அழகா சொல்ற, நானாவது ஜாதிகளிலே பிறக்கைக்கு கர்மம் பண்ணி வைத்த சம்சாரியும் கூட ஜுகுப்சிக்கும்படியான ஜென்மத்திலே பிறந்தான் கிடீர், ஆசிரியருடைய துக்கம் பொறுக்க மாட்டாமையாலே என்று கருத்து. தேவர்கள்லாம் இருக்கா, அவர்கள் அந்தந்த பதவியில இருந்து இருக்கா, இந்திரன் இந்த பதவியில இருக்கார், பிரம்மா பிரம்ம பதவியில இருக்கார், நீ எத்தனையோ தேவர்கள் அந்தந்த பதவியில இருந்துருக்கா, அவர்கள்லாம் நீ போய் மனுஷனா இருக்கியா கேட்டாலும் மாட்டேங்கிறான், ஜுகுப்தா வெறுப்பு, சீச்சி மனுஷனை போய் யாராவது போகலாம், நம்மளா தேவர்கள் ஆச்சே அப்படிங்கிறா. எப்படியானா புழு பூச்சிகளை நாம பாக்குறோமோ அந்த மாதிரி மனுஷியர்களை தேவர்களை எல்லாம் பாக்குறாளாம். ஆனால் தேவாதி தேவனாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் இந்த அழுக்கு மானிட ஜாத்தியிலே தான் பிறந்து அப்படிங்கிற இந்த இந்த இதுல போய் அவன் வந்து தான் வந்து பிறந்திருக்கான். கர்மம் பண்ணி வைத்த சம்சாரியும் கூட, இதெல்லாம் சம்சாரிகளான தேவர்கள், அவர்கள்லாம் அந்த கர்மத்தினாலதான் அங்க இருக்கா, அவ கர்மத்தினால மனுஷன் வந்து பிறக்கன்னா பிறந்துதான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஆனா அந்த கர்மத்தினாலே அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் கூட ஜுகுப்சா பண்றாலாம் மனுஷனை பார்த்து, ஐயோ இப்படி ஒரு பிறப்பு தேவையா அப்படிங்கிறாங்க. சில சமயம் ஒரு மனுஷனே இன்னொரு மனுஷனை பார்த்து இப்படி எல்லாம் சொல்றது உண்டு, சீச்சி இப்படி கூட ஒரு பிறப்பு தேவையா, ரொம்ப கஷ்டமா இருக்கே அப்படின்னு சில பேர் படுற கஷ்டத்தை பார்த்து இவன் கஷ்டப்படுவாங்க, இவன் ஜுகுப்சப்படுவான். அப்படிப்பட்ட அழுக்கு மானிட ஜாதியிலே தான் பிறந்து அங்க போய் எம்பெருமான் தான் வந்திருக்கான். எதுக்காக இப்படி வந்திருக்கான் அப்படின்னு கேட்டான்னா, மனப்பறிப்போடு அப்படிங்கிற இங்க இருக்கிறவர்கள்லாம் தான் கூட்டிக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக தானே இங்க வந்து பிறந்தால்தான், இந்த லீலைகளை காண்பித்தால்தான், இந்த பகவத்கீதையை சொன்னால்தான், சரணாகதியை சொன்னால்தான் இவர்கள் வருவார்கள். கிருஷ்ணாவதாரத்துல அன்னைக்கு எம்பெருமான் எடுத்த அந்த முடிவு இருக்கொல்லியோ, அதனால வந்து செய்த அவதாரம் இருக்கொல்லியோ, அதனுடைய பலன் தானே இனி வரைக்கும் இருந்துருக்கு. இனி வரைக்கும் எல்லாரும் கிருஷ்ண அவதாரத்தை பேசிட்டு இருக்கோம், கிருஷ்ணனை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம், சரணாகதி பண்ணிட்டு இருக்கோம், கண்ணன் சொன்னான் அப்படிங்கறதுனால இவன் வந்து சொல்லலைன்னா இதெல்லாம் நமக்கு விஷயம் எதுவுமே தெரியாது. ஒண்ணுமே தெரியாமல் இந்த அழுக்கு மானிட ஜாத்தியிலே நாம அப்படியே இருந்துட்டு இருப்போம். அப்படி இல்லாமல் நாம தனக்கு சமமா வரணும்னா எம்பெருமான் இடம்பெற்றான், தான் நமக்கு சமமாக இறங்கி வந்துட்டான். பொய் நின்ற ஞானமும் பொல்லா ஒழுக்கும் அழுக்குடம்பும் இன்னின்ற நீர்மை இனியாம் உறாமை, இனிமேல் எங்களுக்கு இது கிடையாது. உயிரளிப்பான் என்னின்ற யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா, தேவாதி தேவனே நீ நாங்களாக வந்து பிறந்திருக்கிறார். எதுக்காக அப்படின்னா நாங்கள் நீயாக ஆகணும், நாங்கள் ஒன்ன மாதிரி சீவிகின்ற லோகத்துல வந்து ஆனந்தமாக இருக்கணும், அதுக்காக நீ இங்க வந்து பிறந்திருக்கிறாய் அப்படின்னா. அப்படி இங்க வந்து அவதாரம் பண்ணி தனக்கு வேண்டு கொண்டு, தனக்கு என்ன ரூபம் வேணுமோ அந்த அந்த ரூபத்தை தான் ஏற்றுக்கொண்டு என்பதாக அர்த்தம். கிருஷ்ணாவதாரத்திலே முதல்ல சதுர்புஜனாக சேவை சாதித்தான், அப்புறம் பபுவா பிராகிருத சிசு ஒன்று சின்ன சிசுவாக ஆயிட்டான், அதுக்கப்புறம் வேறுனா வாய திறந்து பார்த்தா உள்ளுக்குள்ள சப்தலோகம் இருக்குது, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சங்க சக்கரத்தோட சேவை சாதிக்கிறான், மகாபாரத யுத்தம் முதலானதெல்லாம், திடீர்னு பார்த்தா மலையை பிடிச்சி நிற்கிறான், திடீர்னு பார்த்தா பாம்பு பிடிச்சி ஆட்டின்னு இருக்கான். எத்தனை இருக்கு, எத்தனை ரூபம் வேணாலும் எல்லாத்தையும் எடுத்துக்கணும். தனக்கு வேண்டு கொண்டு இந்த என்னென்ன விக்கிரகங்கள் வேணுமோ எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு அப்படின்னா, கிருஷ்ணரூபாணி அசங்கியானி இதே அப்படிங்கிற இங்க சாஸ்வாமி, அதாவது என்ன அர்த்தம் கேட்டானா, எம்பெருமான் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு ரூபமும் ஒவ்வொரு அவதாரம், இன்னைக்குமே அவதாரங்கள் அவதாரத்துக்குள்ள அவாந்தர அவதாரங்கள் அப்படின்னா கணக்கு உண்டு. சுவாமி தேசிகன் ரகசியத்தை சாதிக்கிறார். எம்பெருமானுடைய அவதாரங்கள்ல இப்ப சொல்றதெல்லாம் விபவ அவதாரம் பெயர், எல்லாருக்குமே தெரியும். விபவ அவதாரத்துல எம்பெருமான் எடுத்த விபவ அவதாரத்துல மொத்தம் 39 விபவ அவதாரம் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு மேல விபவ அவதாரம் கிடையாது. எம்பெருமான் சாட்சாத்தாக எடுத்த, சாட்சாத்தாகவோ இல்ல ஆவேசமாகவோ இருக்கலாம், எடுத்த விபவ அவதாரம்னா இந்த 39 தவிர வேற எதுவும் சொல்லக்கூடாது என்பதாக ஸ்மிருதிகள், இத்திகாசங்கள், புராணங்கள், அதுக்கப்புறம் ஆகமங்கள் இதெல்லாம் நிர்ணயம் பண்ணிருக்காங்க. இதுக்கு மேல யாரா ஒருத்தன் அவதாரம் சொன்னா அதை நம்ப கூடாது. ஏன்னா ஜனங்கள்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்போம், இது இவருடைய அவதாரம், இது அவருடைய அவதாரம்னா ஸ்மிருதி இதிகாச புராணத்துல சொல்லியிருந்தா சொல்லலாமே தவிர பகவத் அவதாரத்தை வேற சொல்லக்கூடாது. இது தவிர வேற அவதாரங்கள் அனந்தமா இருக்குன்னு சொல்றாளே, நீ 39 சொல்றீரே அப்படின்னா அதுக்கும் அங்க பதில் சொல்றார். இந்த அவதாரத்துக்குள்ள உள்ளுக்குள்ள பல அவதாரங்கள் உண்டு. ஏன்னா கிருஷ்ண அவதாரத்தில் ஒவ்வொருக்குமே ஒவ்வொரு அவதாரம். எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது நம்ம உடம்பு மாதிரி வளராது, இது அபராஜிதமான திருமேனி. அது நம்ம உடம்பு வளர்றது இல்லையா, வளரும் குறையும் எல்லாம் ஒண்ணும். அது எம்பெருமான் தன் சங்கல்பத்தினாலே வளர்த்தணும். அதை எம்பெருமான் தன் சங்கல்பத்தினாலே குறைக்கணும், குறைக்கணும்னா குறைக்கணும், வளர்த்தணும்னா வளர்த்தணும். அப்படி சங்கல்பத்தினாலே வளர்த்தும் போது முன் திருமேனி போய் அடுத்த திருமேனி வருது அங்க சங்கல்பத்தினாலே. அதனால என்ன அதுன்னு கேட்டா அது ஒரு அவதாரமா இருக்கு. எப்படி ஆனால் வாமன அவதாரம் திருவிக்ரம அவதாரம் ரெண்டு அவதாரம் சொல்றாலோ, வாமனே தான் திருவிக்ரமம், ஆனா கூட வாமன அவதாரம் திருவிக்ரம அவதாரம் அவதார கணக்குல இருக்கு. அதே மாதிரியாக கிருஷ்ண அவதாரத்துல என்னென்ன விதமாக பகவான் ஆனோ, திடீர்னு சங்கச்சக்கர கதாபாணியா இருந்தா அது ஒரு அவதாரம் அப்படின்னு, என்னென்ன விதமா பகவான் இருந்தாலும் இது ஒண்ணு ஒண்ணு ஒரு அவதாரம். அதான் தனக்கு வேண்டு உருக்கொண்டு இந்த ரீதியில இந்த விபவ அவதாரத்துக்கு உள் அவாந்தர அவதாரங்களாக அசங்கியமா இருக்கு. இதுதான் கிருஷ்ணரூபானி அசங்கியானி அப்படிங்கிற. இது தவிர எம்பெருமான் விபவ அவதாரம் எடுத்தான் அப்படின்னு கேட்டானா, ஆழ்வார் ஆச்சாரியர்கள்ட்ட ஆவேச அவதாரம் எடுக்கிறது, அதுவும் அசங்கியம். அதுவும் அநேக அவதாரம் உண்டு. ஏன்னா அந்த நிலைக்கு எத்தனையோ ஆழ்வார் ஆச்சாரியர்கள்ல வந்திருக்கான். தான் தன் சீற்றத்தினை முடிக்கும், இப்படி வந்து தான் தன் சீற்றத்தினை அன்பு எம்பெருமானுக்கு அப்ப இருக்கக்கூடிய சீற்றத்தை எல்லாம் முடிக்க வேணுங்கிறதுக்காக பல ரூபங்களை எல்லாம் எடுத்துக்கிறான். அப்போ என்ன கோபம் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் தானே இந்த ஆசிரியர்களை தான் ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க வந்து அவதாரம் பண்ணும்போது, எம்பெருமானுடைய அனுபவத்தை ஆசிரியர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கும்போது அதுக்கு விரோதியாக யார் வருகிறார்களோ அவர்களை எல்லாம் ஒழிச்சுடும். பொதுவா எம்பெருமானுக்கு விரோதி அப்படின்னு யாரும் கிடையாது. எம்பெருமானை பொறுத்த வரைக்கும் யார் என்ன செய்யறாளோ அவளுக்கு அந்த பலன், அவ்வளவுதான். உன்னுடைய கர்மா தீர்மாக உனக்கு பலன், நீ நல்லது செஞ்சா நல்ல பலன், நீ வந்து ஏதாவது சாஸ்திர விரோதமா பண்ணா அப்ப அதுக்கான பலன். அதனால அதுல எம்பெருமானுக்கு யாருக்கிட்டையும் கோபமோ தாபமோ ஒன்னும் வர வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கர்மா தீனமான பலனை எல்லாருக்கும் கொடுத்துடுற அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனால் இப்ப இந்த இடத்துல என்ன அருது கேட்டான்னா, எம்பெருமானுக்கு சத்துன்னு சொன்னா கூட பரவாயில்ல, எம்பெருமானை அடியார்கள் அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போது அந்த அனுபவத்தை தடை செய்வதற்காக வருகிறார்கள். இங்க பூதனா, சகடாசுரன், திருணாவர்த்தன், அகாசுரன், வத்சாசுரன், கபித்தாசுரன் எல்லாம் கிருஷ்ணனும் கோபர்களுமாக ஆனந்தமாக அவர்கள் வந்து அனுபவித்துக் கொண்டு இருக்கும்போது அந்த அனுபவத்துக்கு தடையாவறான் இல்லையா. அப்போ ஆசிரியர்களுடைய அனுபவத்துக்கு விரோதியா யார் வந்தாலோ அதை எம்பெருமான் தன் விரோதிகளை அமைக்கிறான். அப்போ அவர்கள்கிட்ட கோபம் வரும். இது சாதாரண கர்மத்தினாலே அவர்கள் செய்த கர்மத்துக்கு பலன் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல், இவர்கள் தனக்கே பரம துவேஷிகள் அப்படிங்கிறதாக எம்பெருமான் நினைக்கிறான். அதனால தனக்கு வேண்டுரு கொண்டு தான் தன் சீற்றத்தினை முடிக்கும், தன்னுடைய சீற்றத்தை முடிப்பான. தன் சீற்றத்தினை, தன்னுடைய சீற்றத்தை ஆசிரித விரோதி நிரசனத்தாலே தீர்த்து கொள்ளுபவனான ஆசிரியருக்கு விரோதியை போக்கி கொடுத்தானா இருக்க என்றே, தான் தன்னுடைய கோபத்தை தீர்த்து கொண்டு தன் காரியம் செய்து கொண்டவனா இருக்கும் அவனை அப்படிங்கிறார். அப்போ ஆசிரியர்களுடைய பகவத் அனுபவத்துக்கு விரோதியாரோ அவர்களை ஒழிச்சுடுறான்னா, ஆனா தன் சீற்றம் ஆழ்வார் சொல்லியிருக்கார். அதனால என்ன கேட்டா, அவர்களுடைய விரோதியை தன் விரோதியாக நினைக்கிறார், அவர்களுடைய விரோதியை ஒழித்தா தன் காரியம் நடந்ததாக நினைக்கிறான். நம்ம விரோதியை ஒழிச்சா என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷமா, பாண்டவான் துஷதே ராஜன்னு அவன் பிராணாகி பாண்டவாக அப்படின்னு தானே சொல்ற துரியோதன கிட்ட. துரியோதன கேட்கிறான், உனக்கு எனக்கு என்ன கிருஷ்ணா, நீ எனக்கு சத்ருவான் இல்லையே அப்படின்னா, கண்ணன் சொல்றான், நீ பாண்டவர்கள் பாண்டவர்களும் சத்ருவான் நினைக்கிற இல்லையா, அப்ப எனக்கு சத்ரு பாண்டவான் துஷசே ராஜன், நீ பாண்டவர்களை தேசிக்கிறிய, மம பிராணாகி பாண்டவாக, பாண்டவர்கள் எனக்கு பிராணனாச்சே. அப்ப நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமோ, கிருஷ்ணா நான் உன் சத்ரு இல்ல, உன் பிராணனுக்கு தான் சத்ரு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. உனக்கு எனக்கு ஒண்ணும் கிடையாது, ஆனா உன் பிராணனை தான் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கேன். நீ பாண்டவர்களை ஜெயிப்பிக்கிறிய அப்படின்னு. அந்த ரீதியில ஆசிரியர்கள் அப்படின்னா பகவானுக்கு ஆத்மாக்கள் போல். அதனால ஆசிரித விரோதி நேர்சனம்னா தன் காரியத்தை அவர்களுடைய விரோதியை உதித்து தன்னுடைய விரோதியை உதித்தால் என்ன சந்தோஷமோ அந்த சந்தோஷமும், ஏன்னா உண்மையில பகவானுக்கு விரோதின்னு யாருமே கிடையாதானபடியினால. அதனால தாம் தன் சீற்றத்தினை முடிக்கும் சுவாபிமத விபுஜ சதுர்புஜாதி ரூபங்களை ஆஸ்தானம் பண்ணி கொண்டு விரோதி நிர்சனம் பண்ணி பரிபூர்ண மனோரசனாகையாலே புனத்துழாய் முடி மாலை மார்பன். அதுக்கப்புறம் எம்பெருமான் புனத்துழாய் முடி மாலை மார்பன் ஆச்சரியமான ஒரு புத்தம் புதுசாக பூத்தி இருக்கக்கூடிய ஒரு திருவேணி, ஒரு திருத்துழாய் மாலையை தன் மார்பிலே தரித்துக் கொண்டிருக்கிறவன் அர்த்தம். அதே பிள்ளான் சாய்க்குமன் ரெண்டுத்தையும் சேர்த்து முடிச்சு போட்ட விரோதி நிரோசனம் பண்ணி அதனாலே ரொம்ப பரிபூர்ண மனோரசனாக இருக்கிறபடினாலே அந்த துழாயை திருத்துழாயை தரித்துக் கொண்டிருக்கிறான். அது அங்க புனம்னா நிலத்துக்கு பேர், நிலத்துல இருந்தால் திருத்துழாய் எப்படி ஆனா மலர்ந்திருக்கும், அந்த மாதிரி எம்பெருமான் திருமார்பில் இருந்தா மலர்ந்திருக்கும். நமக்கே தெரியும் நிலத்துல இருந்து அந்த திருத்துழாயை படிச்சு எடுத்து வச்சுட்டு வச்சுக்கோங்க, அப்புறம் வாடி போயிடும், அது கொஞ்சமா வாட வேண்டியது தானே. ஆனால் அப்படிப்பட்ட திருத்துழாய் எம்பெருமானுடைய திருமார்பில் இருந்தால் இன்னும் நன்னாக மலர்ந்திருக்குமா. அதனால புனத்துழாய் முடி மாலை மார்பன் அப்படிங்கிற என் அப்பன் தன் மாயங்களையும் ஆச்சித விரோதிகளை போக்கி கிருஷ்ணராய் திருமஞ்சனமாடியருளி துளசி மாலைகளாலே அலங்கிருதனாய் இருக்கிறவனைன்னு ஒரு கொஞ்சம் கூட சேர்த்து சொல்ற. ரொம்ப சந்தோஷத்துல ரொம்ப ஆச்சரியமான காரியத்தை செஞ்சு முடிச்சா நினைச்சுக்கோங்க, உடனே வள குளிச்சு பல பல நல்லா இருப்பான், பிரகாசமா இருப்பான், மனசு சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி இந்த ஆச்சித விரோதிகளை எல்லாம் ஒழிச்சான்னா உடனே போய் கண்ணன் திருமஞ்சனம் கண்டறி ஒரு துழாய் மாலையை சாத்திப்பானோ அது அவன் திருமார்பில அப்படி மலர்ந்து இருக்குமா அப்படின்னு. என் அப்பன் தன் மாயங்களே, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மாயங்களையே ஆச்சரியமான திவ்ய தேஷ்டைகளையே நினைக்கும் நெஞ்சுடையேன், அதையே நினைக்கும் நெஞ்சு உடையவன் நான் அப்படிங்க, எப்பவுமே அதையே நினைத்துக் கொண்டிருப்பேன். எனக்கு நீ யார் நிகர் நீ நிலத்தே, என்னுடைய நெஞ்சு இருக்கோ இல்லையோ அந்த நெஞ்சை கொண்டாடுற. இப்போ என்ன கேட்ட என் மனசு இருக்கே எம்பெருமானையே நினைத்துக் கொண்டிருக்கிறது. அதனால ஆச்சரிய திவ்ய தேஷ்டிதங்களையே நினைக்கும் நெஞ்சாகிற மகாநிதியை உடையவன் பிள்ளை சாதிக்கிற. அந்த நெஞ்சுக்கு ஒரு மகாநிதி, ஒரு ரூபா கொடுத்த மாதிரி எனக்கு ஒரு மனசு ஒண்ணு எம்பெருமான் கொடுத்துருக்கான். இந்த மனசுல எம்பெருமானே விஷயமாகி நின்றுட்டு இருக்கான், இது யாருக்கு கிடைக்கும்? அப்ப எனக்கு நீ யார் மிக நீ நிலத்தே, இந்த பூலோகத்துல எனக்கு சமமானவர்கள் யார் உண்டு, இந்த லோகத்தில் என்னோட தன்யர் உண்டோ என்கிற என்னை போல பாக்கியம் பண்ணவர்கள் யார் உண்டு? பகலும் இரவுமாக எம்பெருமாண்டிய திரு கல்யாண குரங்களையும் திரு அவதார சேஷ்டைகளையும் நான் நினைத்துக் கொண்டிருக்கிற எனக்கு சமமாக யாருமே இருக்க முடியாது அப்படின்னார். நினைக்கும் நெஞ்சுடைய இப்படிப்பட்ட நெஞ்சு கடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நல்ல மனசு ஒண்ணு எம்பெருமானையே நினைக்கக்கூடிய ஒரு மனசு ஒண்ணு இருந்தால் வேற என்ன வேணும்? இதுதானே மகாபாகியம். இந்த பாக்கியம் யாருக்கும் உண்டு இந்த பூலோகத்திலே என்பதாக ஆழ்வார் ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஏன்னா என்னன்னா ஒரு ரெண்டு பாட்டு முன்னாடி என்ன சாதிச்சார் அப்படின்னு கேட்டான்னா, தீவை கொண்ட லோகத்தில் கூட எனக்கு சமமானவர்கள் யாரும் கிடையாது அப்படின்னு சாதிச்சார் முன்னாடி. அப்போ வந்து நேயத்தோடு கழிந்த போது எனக்கு எவ்வுலகம் நிகரே அப்படிங்கிற, எனக்கு சமம் எந்த லோகமாகும் அப்படிங்கிற, எனக்கு திருநாட்டில் தான் சதுசூழலோடும் பிள்ளான் சகிச்சார். திருநாட்டில் கூட எனக்கு சமமானவர்கள் யாரா இருக்க முடியுமா அப்படின்னு. அப்ப சீவை கொண்ட லோகத்திலேயே இல்லைன்னு சொன்னப்புறம் மறுபடியும் இப்ப இந்த பாட்டுல சொல்லும்போது இந்த லோகத்துல எடுக்கிற நீ நிலத்தே அப்படின்னு, நீண்டதான இந்த நிலத்திலே எனக்கு சமமானவர்கள் யார் உண்டும் கேட்கிறார். தீவி கண்ட லோகத்திலே எனக்கு சமமானவர் கிடையாதுன்னு சொல்லியாச்சு, மறுபடியும் இந்த லோகத்துல சமமானவர் உண்டோன்னு ஆழ்வார் ஏன் சொல்றார் அப்படின்னு கேட்டா, அதுக்கு சாக்ஷா சுவாமி அழகா ஒரு வியாக்கியானம் பண்ணிருக்காரு. அப்படி இல்ல, தீவி கண்ட லோகத்துல எம்பெருமான அனுபவிக்கிறவா சகஜம் இல்ல, ஆனால் இந்த லோகத்துல இந்த சம்சார லோகத்துல வந்து எம்பெருமான் கிருஷ்ணாவதார சேஷ்டிதைகளை அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்காளோ அவர்கள் அதிசயமானவர்கள், அவர்கள் சாதாரணமானவர் கிடையாது. தீவண்ட லோகத்தில் இருக்கிற காட்டில் இவர்கள் தான் கிரேட். ஏன்னு கேட்டா அங்க இருந்து பகவான் அனுபவிக்கிறது பெரிய விஷயம் இல்லையே, ஆனா இந்த சம்சாரத்துல இருள் தருமா ஞானத்துல இருந்து பகவான் அனுபவிச்சுட்டு இருக்கா இல்லையா, அதனால இவர்கள் அவர்களை காட்டில ரொம்ப உயர்ந்தவர்கள், ஆனா இவர்கள் கூட எனக்கு சமம் கிடையாது என்பதாக சாதிக்கிறார். சின்ன சொல்ற ஞான வாரகம் இல்லாத சுத்த சத்துவமான தேசத்திலே இருந்து எம்பெருமானை அனுபவிப்பதில் காட்டில் இருள் தருமா ஞானத்தில் இருந்து அனுபவிக்கையே அதிசயம், ஆகையாலே இங்கிருந்து அனுபவிப்பாரிலும் எனக்கு சதிசர் இல்லை என்கிறார். இவ கூட எனக்கு சதுசர் கிடையாது அப்படிங்கிற. சரி, இந்த லோகத்துல யாருமே ஆழ்வார் தனக்கு சமான யாரும் கிடையாது, தன்னாலும் ஆழ்வும் யாருக்கும் இல்லை அப்படின்னு அந்த எண்ணத்துல சொல்றாரா, இது கிருதார்த்தானுசந்தானம் பண்ணுகிறபடி அப்படிங்கிறார். அதாவது நான் என்ன பாக்கியம் பண்ணேன் அப்படின்னு அந்த பாக்கியத்தை சொல்றது, அடியனுக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் யாருக்கும் கிடையாது சுவாமி, இந்த சொல்லுவாங்க இல்லையா. என்ன கேட்டாருன்னா, ஒண்ணுமே இல்லாம அடியனுக்கு கூட இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கேன், எம்பெருமானை அனுபவிக்கக்கூடிய ஒரு பரம பாக்கியமும் கிடைச்சிருக்கேன் அப்படின்னா, வேற சீவன லோகத்துல யார் வேணா என்ன வேணா அனுபவிக்கட்டும், ஒண்ணும் இல்லாத அடியனுக்கு கூட இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த பாக்கியத்தை கொண்டாடும் போது இறக்காரணிகள் நான் இலத்தே அப்படிங்கிற எம்பெருமானை எத்தனையோ விதமாக மகான்கள்லாம் நாம பார்த்துட்டு இருக்கும் போது ரொம்ப பெரியவாள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கார்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப பெரியவர்கள் மகான்கள்லாம் அனுபவிக்கிறத காட்டிலும் சாதாரணமான நானும் அடியும் அனுபவிக்கும்படியாக இருக்கே அப்படின்னு நம்மளும் நினைச்சுக்கணும். அத எத்தனையோ பாசுரங்கள்னாலையும் எத்தனையோ ஸ்லோகங்கள்னாலையும் எத்தனையோ தியானங்கள்னாலையும் எத்தனையோ மந்திர ஜபங்கள்னாலையும் எத்தனையோ குணங்களை எடுத்து சொல்வதனாலும் மகான்கள்லாம் அனுபவிக்கலாம். ஆனா சாதாரணமானவர்கள் இந்த விஷயங்கள்லாம் தெரியாட்டா கூட கோயில போய் எம்பெருமானுடைய திவ்ய சௌந்தரியத்தை நேராக போய் சேவிச்சு அனுபவிக்கிறவர்கள் பரம பாக்கியமாக அதை நினைத்து கொண்டாடுவது உண்டு இல்லையா. அப்ப இன்னைக்கு என்ன ஆச்சரியமான சேவை அப்படின்னு கொண்டாடுவது உண்டு இல்லையா. அதனால அப்படியும் உண்டு அந்த அதான் பாக்கியத்துல எனக்கு சமம் யார் அப்படின்னு கூட சொல்லலாம், நான் எம்பெருமானையே சேவிச்சுட்டு இருக்கேன். இது அவரவர்கள் அவர்களுடைய பாக்கியத்தை கொண்டாடும்படியாக இருக்கக்கூடியது என்பதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதனால இந்த விஷயத்தையும் இந்த பாசுரத்திலே சாதிக்கல. எனக்கு ஆர்மிகர் நீநிலத்தே என்பதாக இங்கே அந்த ஸ்லோகத்திலே சுவாமி தேசியம் சாதிக்கும் போது ராச கிரீடாதி கிருத்தியை விவித முரளிகா வாதனேர் மல்ல பங்கைஹி கோபி பந்தார் கபாவாத் பிரஜ ஜரணமுகைஹி கம்ச தைத்யாதி பங்கைஹி பிராதுர்பாவேர்லிஹீனேஷு அசுர புஜவனச்சேத முக்கியை சரித்திரைஹி ஆகர்ஷேத் சர்வசித்தம் ஹரிதி கதையாமா சகாரேரபத்தியம். நாம இன்னைக்கு பார்த்த பாசத்திலே கம்ச தைத்யாதி பங்கைஹி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கம்சன் அனுப்பிச்ச தைத்தியர்கள் இருக்கா இல்லையோ, கம்ச தைத்தியன கம்சனோட சம்பந்தப்பட்ட அசுரர்கள், இகழ்கொள் பிள்ளை பிளந்ததும் அப்படிங்கறத அழகான அந்த கம்ச பிரேரித அப்படின்னு பிள்ளை சாயத்தை வச்சு இது வந்திருக்கு. அதாவது என்னன்னு கேட்டா, வெறும் பட்சியை போய் எம்பெருமான் வெறும் போய் எதுக்காக கொள்ளணும், கொள்ள வேண்டிய அவசியம் இல்லையா. பட்சியை எதுக்கு கொள்ளணும், ரிஷபத்தை எதுக்கு கொள்ளணும்னு கேட்டா, இதெல்லாம் மொத்தம் விரோத பாவத்தோட வந்திருக்கு. கம்சன் தன்னுடைய பாவத்தை அதுல இன்ஜெக்ட் பண்ணி அதெல்லாம் அனுப்பிச்சுட்டான், நீங்களாம் போய் கொள்ளுங்கோ கொள்ளுங்கோ அப்படின்னு ஒரு துஷ்டங்கிழ வேலை பார்த்தா அவளுக்கும் அந்த பாவம் தானே வரும், வேற வழி இல்லை. அதனால அப்படின்னா அனுப்பிச்சபடினால பகவான் சொன்னான் அப்படிங்கிறது கம்ச தைத்யாதி பங்கி, கம்சன் அனுப்பிச்ச அசுரர்கள் முதலானவர்கள் எல்லாம் வகித்தபடினாலே அந்த சேஷ்டைகள் பிராதுர்பாவையர் நிகிநேஷு, ரொம்ப மோசமான ஜாதியிலே எம்பெருமான் தான் பிறந்து அப்படின்னு மனப்படிப்போடு அழுக்க மானுட ஜாதியில் தான் பிறந்து அப்படின்னு சொன்னதை காமிக்கிறார். ரொம்ப நிகிதேஷு அப்படின்னா தேவர்கள் எல்லாம் கூட கீழே இறங்க மாட்டார்கள், அவர்கள் கூட ரொம்ப மோசமாக இதை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே வந்து எம்பெருமான் வந்து பிறந்தான் அப்படின்னு இந்த ஒரு பிராதுர்பாவைங்கிற அப்படின்னால பல அவதாரத்தை சொல்ற. இங்க கிருஷ்ணாவதாரம் மாத்திரம் இல்ல, மனப்பறிப்போடு அழுக்க மானுட ஜாதியில் தான் பிறந்து அப்படின்னு ஸ்ரீ ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் இந்த அவதாரங்கள்லாம் இந்த மாதிரி மனுஷ ஜாதியிலும் இன்னும் அதுக்கு கீழேயும் வந்து எம்பெருமான் எத்தனையோ பிறந்தருளி இருக்கான் அப்படிங்கறத அங்க குறிப்பா வச்சுட்டு இருக்காராம். அதனால பிராதுர்பாவைகி நிகீனேஷு இந்த மாதிரியாக எம்பெருமான் அவதாரம் பண்ணபடியினாலேயும் எம்பெருமான் இந்த திவ்ய லீலைகள் மூலமாக எல்லாருடைய மனசையும் அவன் ஆகர்ஷணம் செய்கிறான் என்பதாக ஆழ்வார் சாதிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.